ശ്രീമതി വക്രഭൂഷണ മഹാദേശികായ നമഃ. ശ്രീ നമ്മാഴ്വാരത്തിനും അവരെ സ്വാമി ജയന്തിയുടെ വൈഭവത്തെ പറ്റിയും സ്വാമി ജയന്തിയൻ ശ്രീ നമ്മാഴ്വാറെ പറ്റി എപ്പടി നമ്മാഴ്വാറ് സ്വാമി ജയന്തിയൻ കൊണ്ടു പോകുന്നത് அப்படிங்கறத பத்தி நாளாத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லவே விஞ்ஞாபிக்கணும். இது சுவாமி அம்மா இருந்தார், சுவாமி ஜெயசிங்கம். இவங்க ரெண்டு பேருமே நித்தியஸ்வரிகள், அதாவது ஒத்தர் கௌஸ்தபத்துடைய அவதாரம். கௌஸ்தவ மணியாக அவதரிக்கின்றவர், அது மொத்தம் இல்லாம பர்வகூடஸ்தர் கூடத்தர் அப்படி இருந்து இருக்கிறது. இவரோ கண்டையுடைய அவதாரம். ஒரு கௌஸ்தபம் என்ன, ஒரு ரத்தம், ஒரு மணி, அது என்ன பண்ணும், தன்னுடைய பிரகாசத்தினால அந்தகாரத்தை எல்லாம் போக்கு வச்சிடும். இருக்கு, இப்படிப்பட்ட இருக்கு ஞானாந்தகாரம். ஞானத்துக்கு ஒரு இருட்டு வந்துருக்குன்னு அந்த இருட்டை தன்னுடைய பிரகாசத்தினால அத்தனையும் போக்கடிச்சிடும். இதுதான் பராபுஷன் என்கிற இந்த கௌஸ்தபனிஸ்தானியரான நம்மாழ்வாருடைய ரூபம். அவங்க ஏற்றிக்கணும் கண்டாவதாரம். கண்டை என்ன பண்ணும், ஆத்மாத்மந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசனாம் அப்படிங்கிறார். இந்த கண்டா நாதம் இருக்கு, அது என்ன பண்ணணும்னா தேவதைகள்லாம் வாங்குவோம் வாங்குவோம்னு கூப்பிடுமா, அதே அசுரவர்க்கெல்லாம் போயிருந்தோம் போயிருந்தோம்னு சுமத்திடுமா. அந்த மாதிரியாக சுவாமி தேசியன் வந்து கட்டாவதாரமாக பர்வத போர் பண்ணி எல்லாரையும் ஜெயித்த கவி தாக்கிய சிம்மம், வாசி சிம்மம், கவிவாதி சிம்மம் அப்படின்னா இவருக்கு தானா, அவருக்கு பராங்குஷன் அப்படின்னு பேர். பர அங்குஷா பெரிய மதம் முடிச்ச யானை, அந்த யானைகள் எல்லாம் அடக்கிறது போதுதான் அங்குஷத்துக்கு தானே உபயோகப்படுத்திப்பா, இவரே அங்குஷமா மாறிட்டு. அங்குஷங்கிறது கருவியா இருக்கும், ஆனால் நம்மாழ்வார் தானே அங்குஷமா மாறி அனைத்து மதத்தையும் துரத்தி அடிச்சுட்டார். சாக்கிய பேய்கள் அந்த மாதிரி யாரார் என்ன என்ன இதர உதவத்தால் இருக்காளோ அவன் அத்தனை பேரையும் அடிக்கிறதுல நம்ம நம்மாழ்வார் அப்படிப்பட்டவர். அவர் போட்ட வழியில தான் நாம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். தேவியன் சொன்னது சொடகோபன் அவள் நாளை திருமணம் பாதத்தில் நம் தேவடி தேவடின்னு அவர் தலையை வச்சுட்டோம். எப்படி வச்சோம்னாக்கா சரகோபன் அப்படின்னாலே நம்மாழ்வாருடைய அனுகிரகம் இல்லைன்னு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதற்காக என்ன வேணும், தேசியன் நம்மாழ்வாருடைய பதிலேயே வந்து அவர் சொன்னதையே கேட்டு பெருமாளுடைய திருவடியில தன்னுடைய தலையை வச்சுட்டார், சவாலஞ்சுட்ட. அவர்தான் முதல் பாதத்திலேயே சொல்லிட்டேன், முதல் பாதையே திருப்படி அமைஞ்சிடும் அப்படின்னு அங்கிருந்தே போற அருவார். எங்கேயுமே கொடுக்கல, எல்லா இடத்திலையும் நம்மாழ்வார் தைக்கும் போது எல்லா இடத்திலையுமே சரணாகதியை காமிச்சு கொடுத்துன்னு போல. சரணாகதி ரஷகன்றது திரவமான, அந்த சரணாகதியை ஸ்தாபித்தது உபனிஷத்து, சரணாகதியை ஸ்தாபித்தது பாஞ்சராத்திர ஆகமம், சரணாகதியை ஸ்தாபித்தது ஸ்ரீமத் ராமாயணம், சரணாகதி ஸ்ரீ மகாபாரதம், பகவத்கீதை நடுவில். அதன் பிறகு நம்மாழ்வார் சாதித்தார், எந்த மாநாடு சாதித்து கொடுத்தார், கடைசியில சுவாமி தேசிங்க அதுக்கு நிஷ்கண்டகமா எந்த ஒரு துரகமும் இல்லாமல் அழகாக சரணாகதி சாதித்து கொடுத்தார். ஆக இது வந்து வேதமார்க்கம். இதனாலதான் நம்மாழ்வார பிரபன்ன ஜன சந்தான கூடத்தை நம்ம சொல்றோம், பிரபன்ன ஜன சந்தானம் அதனுடைய சொந்தத்தை தோழிக்கும். சரணாகதி பண்றவர்கள்லாம் கூடஸ்தர், கூட்டம்னா என்ன அர்த்தம், இரும்புன்னு அர்த்தம், இரும்பு மாதிரி நிக்கிற சரணாகதியை பக்கத்துல நிக்கிற இவர். நம்ம சம்பிரதாயத்துல சொல்வா அத்தியாபகாய் அத்தியாபகராய், அத்தியாபகால்னா என்ன அர்த்தம், பிரபந்தகாராளுக்கு அத்தியாபகன் பேர், வேதகோஷிக்காராளுக்கு அத்தியதாக்கன் பேர். ஏற்கனவே சொல்லப்படணும், அத்தியாபகால்னா என்ன அர்த்தம், ஆழ்வாசி சுத்திகள்லாம் பக்தியினால வந்தது, பக்தியினால வந்ததுனால அவன் நமக்குலாம் பாடம் சொல்லி கொடுக்குறான். தேவோடு முன்னெடுப்பா பாருங்கோ, நாங்க இந்த பாசுரத்தை சொன்னோம், பக்தியினால வந்து இந்த பாசுரத்தை நாங்க பிரமாணத்தோடு வரத்தை சமர்ப்பிக்கிறோம் போட்டியோட அப்படி சொன்னதுனால திருமணம் சாட்சாத் தெரிஞ்சிட்டோம், நேர பார்த்துட்டோம். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாடம் சொல்லிட்டு போற அத்தியாபகர் தெய்வோகம் பண்ணிட்டு முதல்ல போறாவா, இதான் பிரபந்த கோஷத்தினுடைய அனுபவமே. அத மாதிரி வேத கோஷம்ன்றது அத்தியதார்த்தல், அவர் இன்னும் ஆசைன்னு இருக்கிறார் தெய்வத்தை இன்னும் கண்டுபிடிச்ச முடியாவதால. ஏன்னா மனசாசாக அப்படிங்கிறது அபூமியோ வாங்கும் மனசையோ அபூமிகி அப்படிங்கிற வேதாந்த தெய்வத்துல எந்திரமானார். வாக்கு மனசு அதுக்கெல்லாம் விஷயமே இல்லை இவன். வேற எதுக்கு விஷயம் தெரியுமோ, நரஜன திசாம் பூமிகி அப்படிங்கிறார். நரஜன திசாம் சேவிக்கிறவர்களே அவனுக்கு எல்லாம் விஷயம் வாழ்றானா. அந்த மாதிரியாக இந்திரமான் பெருமாள் என்ன பண்றாங்கன்னாக்கா பக்திக்கு வணங்கிடுவான். அந்த பக்தியை அவனுக்கு காமிச்சு கொடுத்தவர், அத சாதகமாகவும் காமிச்சு கொடுத்தவர், அத சாத்தியமாக சாத்தியம் தான் நடத்தும் பல தசையும் நடத்தும். நம்ம எல்லாம் சரணாகிதால் சரணாகிதாலா போயிடுவே, பிரபன்னாலா போயிடுவே. நாம பண்ற பக்தி இருக்கு, கோயிலுக்கு பெருமாள் சொல்லிக்கிறோம், பெருமாளுக்கு பயம் பண்றோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம், பெருமாளுக்கு தலைகள் விடுறோம், புப்பம் வாங்கிக்கிறோம், எத்தனையோ நம்மளால முடிஞ்சதை ஏதோ பண்றோம். பெருமாளுக்கு போயிட்டு வர்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய கைங்கரியம் ஆச்சு. அதன் பிறகு இதெல்லாம் இவைகள் அத்தனையுமே பல தசை சாத்திய பக்தியை தேர்ந்தது. சாதன பக்தினா பக்தி யோகம், இதை ரெண்டுத்தையுமே காமிச்சு கொடுத்தவர் நம்மள்வார். அதனால பிரபன்ன தினசம்ஸ்தானத்தை கொடுத்தார் திருப்பில ஒரு சுவாமி இருக்க. அவர் சொன்னார், எதுக்கு நீங்க பிரபன்ன தினசம்ஸ்தானம் கொடுத்தீங்க, வைத்திக தினசம்ஸ்தானம் கொடுத்தன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன் தெரியுமோ, இந்த பக்தியோ அல்லது சரணாகிரியோ இதெல்லாம் வந்து வேதத்துல சொல்லப்பட்டதுதானே, அதுதான் அவர் அனுப்பி செய்யணும் சார். அதனால வைதிக தினசம்ஸ்தானம் கொடுத்தன் நம்மள்வார். பிரபண்டஜன பிரபத்தின்றதே வைதிகம். அதுக்கு நீங்க எதவானாலும் சரி யாகம் பண்றதை பத்தி அவர் சொல்றேன், எத்தனையோ பாசுரங்கள்ல யாகத்தெல்லாம் பத்தி சொல்றேன், ஓமங்களை பத்தி சொல்றேன், 3000 ஸ்ரீவிஷ்ணுவால் இருந்து ஆராதனம் பண்றாளாம். எப்படி யாகத்தோட அதான் ஆராதனம் பண்றாளாம், அந்த புகை அப்படியே கிளம்புறதான். அந்த புகை தான் நமக்கு லோகத்துலாம் சுபிக்ஷமா வச்சிருக்கு. எத்தனை சொல்றேன் நம்ம இப்படி யாகத்தையும் ஓமத்தையும் சக்தியையும் பிரபத்தையும் அனைத்தையும் சேர்த்து சேர்த்து சேர்த்து அற்புதமாக அப்படி சாத்ததுனால அவர் வைதிக தினசம்ஸ்தான கூட்டத்தனா என்ன தப்பு. அந்த சுவாமி கேட்ட, அதனால இவர் பிரபஞ்சான கூட்டத்தில் இருக்கார். அந்த அம்மாவுடன் சாதித்த விஷயத்தை வச்சிருந்ததான் எந்திரமான சரணாகிரிக்கு சாதிச்ச அதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்ரீ பரந்தராத்திர மந்திரையும் மனுஷத்தும் அறுவடை ஸ்ரீபக்திகளும் சுவாமி எந்திரமானாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சின்னதை வச்சு பிரார்த்தியாக அற்புதமா ஆராய்ந்து நமக்கு சரணாகிரி பத்தி பெரிய கிரந்தம் சிவசாரம் அதுல படித்தவர் சுவாமி ஹரிசிகன். ஆக நம் ஆச்சாரியாருடைய கதி இருக்கு பாருங்கோ, ஒரே கதி. என்ன கதி, எதிரையே மாறமாட்டார். இதுதான் சம்பிரதாயம், தாயம் பிரதாயம் சம்பிரதாயம். தாயம் தான் சொத்து, பிரதாயம் தான் விசேஷமான சொத்து. என்னது ஞானம், அந்த விசேஷமான ஞானம் எது, சம்பிரதாயம். ஒரான் வழிவந்த தாயம், ஒரான் வழிவந்த அற்புதமான ஞானம். அந்த ஞானத்துல இப்படியோ அப்படியோ ஒரு மாறுதலும் இருக்காது. சிவன் நாராயணே பரதேவதை, அதுல நமக்கு வேறுபாடே கிடையாது. நம்ம மதத்துல பெருமாள் சரணடைவதே உயர்வை, அதுலயும் நமக்கு எதுவுமே வேறுபாடு கிடையாது. அத மாதிரி பெருமாளை போய் பாகவதத்தை அனுபவிச்சதுன்னு இருக்கு, அதுலயும் நமக்கு அதுதான் நமக்கு பிராப்தியம், அதுலயும் நமக்கு எதுவுமே இல்லை, வேறுபாடுன்றதே கிடையாது. அப்படிப்பட்ட சம்பிரதாயம் இத வரிசையா காப்பாத்தினா ஆச்சாரியாரு. இன்னும் பரியந்தம் அந்த சம்பிரதாயமானது உருந்து விட்டு பிரகாசிக்கிறது. இதுதான் நம்ம ஆச்சாரியார். நம்ம அதனாலதான் நம்மாழ்வாருக்கு பெரிய இடம் கொடுக்கணும். நம்ம நம்மாழ்வாருக்கு அப்புறம் ஆச்சாரியாலும் இல்லையான்னா அதான் நாடுமொழிகள் தான். ஏன்னா இவரது செய்யல சாட்சா தெரிஞ்சுட்டேன், அதனால ஆச்சாரியார் அவர் ஆயிட்டு நம்மாழ்வார் அவர் சொன்னாலேயே நாம் போயிட்டு இருக்கோம். அப்படி போறதுனால இது சாமான்யமான சம்பிரதாயம் இல்லை, அற்புதமான விசேடமான ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் அறிவுரட்டவர் நம்ம நம்மாழ்வார். நம் ஆழ்வார் என்ன, நம் ஆழ்வார் எல்லாருமே ஆழ்வார். ஆழ்வார்னு என்ன அர்த்தம், ஆழ்ந்தவர்கள், பக்தியில ஆழ்ந்தவர்கள், ஆழங்கார போயிட்டாவா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணாமையே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் இப்போதித்தம் அப்படிங்கிற சாஸ்திர பக்தர் ஸ்ரீரங்கநாத ரிஷி ஜுஷாமகே ரிஷி ஜுஷாமகே ரிஷி யாரு இந்த அம்மாழ்வார். அந்த ரிஷியை பார்த்து ஆனந்தப்படுறோம். ஏன் தெரியுமோ கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிக நமக்கெல்லாம் என்ன திருஷ்டை, இப்படி என்ன சாப்பிடணும், என்ன திட்டம், எதை சுகத்தை அனுபவிக்கணும், அதனால நமக்கு வெறி போயின்றது திருஷ்ண. ஆனா அம்மாழ்வாருக்கோ கிருஷ்ண திருஷ்ணையிலேயே போயின்னு இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தையே அவருடைய மனசுல எடுத்துக்கொள். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா, தாம் பொறுத்ததுக்கு இத்தனை நாள் முன்னாடிதான் அவர் அவதரிச்சது அவதார சமாப்தியாச்சு கிருஷ்ணனுக்கு கேட்க முடியுமே அப்படின்னு கஷ்டப்படுறேனா பாரு நம்மாழ்வா. அந்த மாதிரியாக கிருஷ்ணன் கிட்டையே அவர் வந்து நிறைய எல்லாத்தையும் பாடினாலும் கிருஷ்ண பத்தி பாடுறது ரொம்ப அறியும். கிருஷ்ண பத்தி பாடுறதுனால கிருஷ்ண தத்துவமாக எழுந்து இருக்கிறவர் அம்மாழ்வார். அப்படி ஆழ்ந்தாயப்பட்டவர் பகவானுடைய சுரூபம் ரூபம் விபவம் குணம் விபூதி ஐஸ்வர்யம் ரத்தில அவன் திருவடி எல்லாத்திலையும் இந்த அம்மாழ்வாருக்கு அப்படி ஆழ்ந்தாயப்பட்டவர். அதனாலதான் அழுவாள்கள் இருந்தாலும் இவர் அவையவை, மீது எல்லாரையும் அவயவங்களா நாம சொல்றோம். இதற்கு முன்னாடியும் அவதரித்து ஆழ்வார்கள், இதற்கு பின்னாடியும் அவதரித்து ஆழ்வார்கள். ஆனாலும் கூட இவர் தான் மத்தியமணி நியாயம் சாஸ்திரங்கள்ல மத்தியமணி நியாயம் என்ன அர்த்தம், ஒரு ஹாரம் இருக்கும், இந்த ஹாரத்தின் நடுவில் அழகான ஒரு மணியை வச்சுக்குவோம் ரத்னம். அந்த ரத்னம் என்ன பண்ணோம்னாக்கா நடுவில் இருந்து இந்த பக்கத்துக்கும் அழகு சேர்க்கும், அந்த பக்கத்துக்கும் அழகு சேர்க்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது மத்தியமணி. அது மாதிரியாக அத்தனை ஆழ்வார்களுக்கும் நடுநாயகமாக இவர் எழுந்துள்ளிருக்கிறார். அப்படிப்பட்டவர் பாடினது 1102 திருவாரூரை பாசனம் இல்லை சமவேர் பாரமானது தேசிகர் எடுத்தவனே கொண்டாடுறதுன்னு அவர் ஸ்லோகத்துல பாதுகாத்தது. அம்மாயானாம் பிரகதி மகதாம் சமிதாம் திருஷ்டவந்தம் திருஷ்டவந்தம் தேசிகன் புறப்பிரயோகங்கள்ல பார்க்கணும். கிருதவந்தம் சொல்ற திருஷ்டவந்தம் சொல்ற கிருதவந்தா என்ன அர்த்தம், நம்மாழ்வார் அனுகிரகித்த பங்கினு அர்த்தம். திருஷ்டவந்தன் எப்படி சம்ஸ்கிருத வேதமானது நித்தியமோ அனாதியோ அந்த மாதிரி இது கூட அனாதியானது. இதை பார்த்துதான் நம்ம கொடுத்திருக்க, அவர் என்ன புதுசா ரெண்டு தான் நினைக்காதிக்கோ, பார்த்து அனுகிரகிச்சிருக்க. நம்ம சந்தியாவனெல்லாம் பண்ணிச்ச இதெல்லாம் சொல்லுவோம், ஆசன மந்திரி சுவந்தா தேவி காயத்திருந்தா அப்படின்லாம் சொல்றோம். ரிஷிகள் எல்லாம் சொல்லுவோம், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ரிஷிகளை சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இது இருக்கே பாசுரம் இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த ஸ்லோகங்கள் பாசுரங்கள்லாம் திருவாரூரின் பாசுரங்கள் அத்தனையும் அது ஒரு வேதத்தினுடைய இன்னொரு மாதிரியா மாதிரியான அர்த்தம் மூலப்பிரதின்னு அர்த்தம். வேதம் நம்ம வரமொழி வேதத்தோட கெட்டிக்காம இருக்கு, சம்ஸ்கிருதத்தோட இந்தி வேத பாருங்கள் வேத சாட்சிகள். அத மாதிரி இது ஒரு திராவிட வேதம் இது வர்ணஸ்தோமையே பிரகலசுமனோ வாசனாம் முக்குமந்தி ஆம்நாயானாம் பிரகிருபராம் சந்தாம் திருஷ்டவந்தம் அப்படிங்கிற வேதங்கள் போன்ற பிரகிருதி மபரம் இன்னொரு பிரகிருதி பிரகிருதினா அர்த்தம் மூல பாருங்க அர்த்தம். அதை இன்னொன்னு பேர் கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னு கண்டுபிடிச்சு அவர் சொல்ற கேடுதான் அப்படிப்பட்டவர். அதனாலதான் நாதமணி காலத்துல தேவகானம் மனுஷகானம்னுட்டு ரெண்டு விதமா பிரித்து உபதேச தேவகானம் தடுத்து மனுஷகானம் வந்து இருக்கு. அதனால அந்த மாதிரியாக இந்த வேதம் இதை அனுசரித்தவர் நம்முடைய அம்மாழ்வார். அக்கடதியிலே முடிக்கிறார், இது எதிராக சூப்தி தைத்திய முகுந்தத்திய பாதுகாய்வுகளில் சதுபயதனாகா அப்படிங்கிற சதுபயதனா அது ரெண்டுதான் எங்களுக்கு ஐஸ்வர்யம். பிரகிருதி அப்பறம் சம்பிதாம் வெட்டவந்தம் பிரகிருதி வேதத்துக்கு ஒரு மூலபாகம், மூலபாகத்தோ பிரசீவர் நேர பார்த்துட்டே. அதனாலதான் கடைசியில சுவாமி சாய்க்கிறார், தைத்திய எதிராக சூப்தி தைத்திய முகுந்தத்திய பாதுகாய்வுகளில் சதுபயதனாகா அப்படிங்கிற ஜெயதி எதிராஜ சுத்தி எந்திரமான சாய்ச்சதெல்லாம் வடமொழி கடித்தான சக்தி ஜெயந்தி முகுந்தசிய பாதுகாரிகளில் பாதுகை என்ன யாரு இந்த நம்மாழ்வார் தான். இவர்தான் பதவியே. அதனால இந்த சதகோபம் என்ற பேரே பதவிக்கான பேரு. நம்ம நிச்சயப்படி நம்ம சுழாதி சாத்திக்கிறோம். சுழாதியில போறதுக்கோ ரெண்டு திருவடி இருக்கும், ரெண்டு திருவடி இருக்கும். அந்த திருவடி தான் நம்ம வர இருந்து இருக்கேன். அதனால சதுவய தனாகம் இந்த சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமும் இது ரெண்டும் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யமே. வேற ஐஸ்வர்யம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமே அதுவே போரும் நமக்கு அப்படின்னுட்டு ததுபை தனாக திரிவேதியின் அவன் ஜெயந்தோ ஜெயந்தி பவி சந்தா. இந்த சாதுக்கள்லாம் ஜெயிக்கிறது எப்படின்னாக்கா இந்த இந்த ரெண்டு வேதத்தை வச்சுட்டுதான், ரெண்டு வேதம் இருக்கவே தான் நம்மளால ஜெயிக்க முடியறது. ஒன்னு பக்தியினால ஜெயிக்கிறோம், இன்னொன்னு வாதத்தினால ஜெயிக்கிறோம். பக்தியினால ஜெயிக்கிறதுல வாதம் வேண்டாம், வாதத்தினால ஜெயிக்கிறதுக்கு பக்தி வேண்டாம். கிருஷ்ண திருஷ்ணாதத்துவம், கிருஷ்ண திருஷ்ணாதத்துவத்துல பக்தி தான் முக்கியம். தேசியன் அப்பீரமாக சாய்க்கிறார், துண்ட மண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே அப்படிங்கிற தொண்ட மண்டல வேதியர். இந்த தொண்டைக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய வேதியர்கள்லாம் இருக்கிறதே வேதாத்தியானம் என்னவெல்லாம் அவள்லாம் எப்பொழுதும் வாழணும். அது மாதிரி தூய தென்மறை வல்லவர், அந்த பதம் பார்க்கணும். தூய தென்மறை, தூய தென்மறைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேதத்திலேயாவது முருகன் சிவன் சக்தி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் தோன்றும், தெரியும். விபரீதமான அர்த்தங்கள்லாம் தோணலாம், சந்தேகம் வரலாம். ஆனா நம்முடைய ஆழ்வார் சிந்திருப்திகள் இருக்கு, அத எங்கேயுமே ஒரு சந்தேகம் கூட வராது, ஒரு சந்தேகம் கூட வராது. தூய தென்மறை சிவன் நாராயணனே பரதேவதை, சிவன் நாராயணனை காட்டுல வேற தேவதையே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறதுலயே நம்முடைய தூய தென்மறை இருக்கிறது. திருக்குறள் கேட்பேன், தொண்ட மண்டல வேதியர் வாழ்வேன்னு மீதி மண்டலத்தில் இருக்கிற வேதியர்கள்லாம் நாங்கெல்லாம் வாழக்கூடாதா அப்படின்னு அப்படி திருவள்ளம் இல்ல. இந்த பக்கம் ஏதாவது சேகரமா இருக்கு, தேவப்பொருள் ரெண்டு பேரத்தையும் அனுபவிக்கிற ஒழியோ ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு அற்புதமா அனுபவிக்கிற பெருமாள், அது ஒரு ஆனந்தம். அதை வச்சு சொன்னது வருஷம் ஏதாவது தன்னுடைய பிறந்த வீடுன்ற ஜனனி ஜென்மபூமி கிட்ட சொர்க்காதடி கிடையாது. அதனால இந்த ஊரை ஏத்தமா சொல்லிவிட்டேன், அது போகட்டும். அதனால சூரிய தென்மறைங்கிறது நம்ம ஆழ்வாசி சுத்திகளுக்கே அது பிரசித்தமாக வரும். ஆழ்வாசி சுத்திகள் தாக்கம் நமக்கு ஒசந்தது எதுவுமே கிடையாது. அதுதான் நமக்கு எல்லா வழியும் கணிச்சு கொடுக்கும், சுத்த தத்துவத்தை நமக்கு கணிச்சு கொடுக்கும். சுவாமி வந்து அர்த்த பத்திரிகாரிக்கா சீமந்திரி சுவாமி சேவிக்கிறவாள்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம். எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாக்கா பர சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். அந்த பரதேவதை எப்படி யார் காமிச்சா, வேதம் எல்லாத்தையும் சுருள் போயிடுச்சு. வேதத்துல வச்சு சாதிக்கணும்னாக்க அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாத்தையும் சமரசப்படுத்தணும், நீதி சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சமன்வயப்படுத்தணும். ருத்ரன் இருக்கே ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல பிரம்மான் இருக்கு, இன்னொரு இடத்துல இந்திரன் இருக்கு, இன்னொரு இடத்துல சக்தி இருக்கேன்னு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் தெரிவி சொல்லணும். ஆனா நம்ம பாசுரத்துல சிந்தோம்னாக்க அந்த ஒரு கஷ்டமே கிடையாது, அந்த ஒரு கஷ்டமே கிடையாது. பரதேவத்தை தான் நமக்கு முக்கியம். லோகத்துல எது பரதேவதை அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் இது எல்லாரையும் பேசிடுவான். ஏன் அப்படின்னாக்க நமக்கு பராவர தத்துவத்துல நல்ல புத்தி இருக்கணும். வசிஷ்டருக்கு வசிஷ்டர்கிட்ட இருந்து பராசர இது வாங்கிட்டான் அனுகிரகம். புலஸ்தி வசிஷ்ட வரலத்துல பரப்பிரசாதனத்தை பரதேவதா பாரமாத்திய அப்படின்னு அவருக்கு விசேஷம் போடுறோம். பரதத்துவத்தெல்லாம் தெரிஞ்சின்ற யாரு பராசரர். ஏன்னா பரதத்துவத்துல அவருக்கு நிஷ்டை இருந்ததுனால்தான் அவரால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடிஞ்சது. அது இல்லைன்னாக்கா நம்மளால ஜெயிக்கவே முடியாது, நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதான் சொல்றேன், நம்ம தேசிகன் இதான் வேதம் சொல்லிடுச்சு, நாராயணா பிரம்மா ஜாயதே அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருது. அதனால சரியா போயிடுறது ஆண்டவன் கூட சந்தேகம் வந்துடும். அந்த நாராயணன் யாரு, ஏன் அவன் தான் சிவனா இருக்கிறேன், சிவன் கூட நாராயணன் பேர் சொல்லாமே. ஆனா அப்படி ஈஸ்வரன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிறான், தகவல் விஷ்ணு சகசிரநாமம் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் தேவரமா பண்ணணும்னு பார்த்துக்கிறான். ஆனா அவரால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு இந்த நாராயணா நான் இருக்கு பாருங்க, அது எங்க வரும்னா பதத்துக்கு சொல்றதுதான் வருமா, சுரம் வந்து அடிச்சு விட்டுடும். அதனால நாராயண நாராயண சுத்தமானது எல்லாரையும் ஜெயிச்சு விட்டு நகரம் வந்து என்ன படிச்சுடுத்து அப்படின்னு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன். அந்த நாராயண சப்தத்துல மாத்திரம் என்னால நிக்கம் இல்ல, நாராயணத்தை என்னால நிக்க முடியல அப்படிங்கிற சங்கராச்சாரியர் விட்டு சகசனா வியாக்கியானம் என்ன அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு அதிகரணம் நம்ம இரண்டாம் பாதத்துக்கு அதிகம் சொல்றாரு, இரண்டாம் பாதம் பாதம் அது கடைசி அதிகரணத்துக்கு அர்த்தம் பண்ணிடுவாரு. பரத்து அது பண்ண வரச்சு பாகவதா பிராகு பாகவதான் சொல்றான் ஆரம்பிக்கிறார். அது அவர் சொல்ற நாராயணையே பிரகதி உபாதான நிமித்தஞ்ச அப்படிங்கிறார், நாராயணனே பிரகதி நிமித்தம் சொல்றா, அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா நாராயணன் நாம் சொல்றது எந்த நாராயணன், சாட்சா லக்ஷ்மி நாராயணன், விராட்சியினுடைய பதி சுயப்பதியாக்கக்கூடிய பிரமாண நாம சொல்லி விட்டுருக்கோம் நாராயணன். அந்த நாராயணன் அவர் சொன்னார், அந்த நாராயணன் அவர் சொன்னார். அதனால இந்த பரதம் தோன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த நாராயணத்தை அவரால் ஜெயிக்க முடியல அப்படியே சொல்றாரும் சங்கராச்சார் அப்படியே சொன்னார், என் நாராயண சித்தமானது சாட்சா தரம் பொருளான எதிரவான் கொள்ளும் அப்படின்னு இருக்கு. இவ்வாறும் பல புராணங்கள் இதிகாசங்கள் வேத வாக்கியங்கள் அனைத்தையும் வச்சுட்டு அடிக்கிறார். அம்மாவார் சொல்ற ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான் முகன் தன்னொரு தேவர் தேவரோர் உயிர் உடைத்தான் குன்றம் போல் மணிவான நீர்கள் திருக்குறு கூறதனுள் நின்ற வாதித்திரம் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன். மற்ற தெய்வம் நாடுகிறேன், இவன் இருக்க ஆதித்திரான் நிற்க, ஆதித்திரான் அவருடைய அவதாரஸ்தலம் ஆதித்திரான். அந்த பிரமாண்டத்துல ஆதி ஒழியோ ஆதி என்ன அர்த்தம், எல்லா காரணமா இருக்கிறவன் அர்த்தம். ஆத்தியதை இது ஆதின்னு நம்ம உற்பத்தி சொல்றோம், அதாவது எல்லாத்தையும் சௌகரிய பிரமாண், அதாவது சம்ஹாரம் பிரளயம் பிரளயம் பண்றதுனால எல்லா காரணமும் பகவான் நாராயணன். அவன் இருக்கிற சமயத்துல அவனை விட்டுட்டு மற்ற தெய்வம் நாடுகிறேன், நீதி தேவதைகள்ட்ட ஓடுறீங்களே இது நியாயமா, நீதி தேவதைகள்ட்ட போய் போறீங்களே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். அதுவும் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று எதுவுமே இல்லை, சதேகம் ஏதமகராசி ஏகமேவா திரியம் இதுதான் இது. அந்த சமயத்துல இவன் தான் எந்த மான் தான் என்ன பண்ணா தெரியுமா, இத மாதிரி பண்ணா எப்படி என்ன பண்ணான் இவன் அப்படின்னு, நான் முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், நான் முகன் தன்னோடு நான் மகன் என்ன, அவனோட கூட தேவர்கள் என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, தாவரங்கள் மிருகங்கள் அனைத்தையும் படைச்சுட்டான். அப்படி படைச்சுட்டான் இவன், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கடல் தீன்ற நாராயணனே அப்படிங்கிறார். அந்த நாராயணன் தான் இங்க படித்தான். எப்படி இதுதான் சிருஷ்டி, சிருஷ்டி பண்றவன் யார், சர்வ ஜெகத்காரணம், சர்வ காரணத்தம் எதுவோ, சர்வ காரணத்தம் எதுக்கு இருக்கோ அதுதான பரபிரம்மன், அது நாராயணன் அப்படின்னு சொல்ற சிருஷ்டி ததி பிரணயம் முதலான ஒரு நாடகம். அந்த நாடகத்தை நீ பல வருஷம் போட்டு வந்துருந்த, உன்ன பார்த்துட்டு உடனே எல்லாரும் தெரிஞ்சுருதா, தன்யா அவன் தன்யா தேவப்பிரமாணம் பார்த்து சொல்ற, தேவப்பிரமாணம் எல்லா பிரமாணையும் பார்த்துதான் இது பிரமாணம் பார்த்து சொல்ற, என்னப்பா என்ன தெரியுமா அவன் தன்யான்லாம் நினைக்கிறான், நீ அனைத்து உலகத்துக்கும் நீ காரணமா இருக்கலையோ, அதனால மோட்ச காரணம் நீ தான், அனைத்து லோகத்துக்கும் நீ தான் காரணம், அப்படின்னா மோட்சக்கும் மோட்சத்துக்கும் நீ தான் காரணம். சம்சார வாரிநிதி, சம்சாரம் வாங்கிய சாகரம், அந்த சாகரத்தை கடக்கிறதுக்கு நீ தான், எப்படியானால் அனைத்து காரணங்களாக நீ இருக்கிறாயோ நாராயணா, வேற நாராயணா ஒன்ன மாதிரியே வேற யாரும் கிடையாது, அதான் நம்மளவர் சொன்னார். அவர் சொன்னதான் சுவாமி வேல்தி நீங்க அடிக்கிறார். சுவாமி வேல்தி நீங்க கேட்கறது இதுதான் பரதேவதா பரமார்த்தம்ன்றது. பரதேவதா பரமார்த்தம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம். அதிகம் சாராவில் மூணாவது அத்தியாயத்தை வரப்போறது ரகசத்திரை பாரத்தில் பரதேவதா பரமார்த்தியாத்தியாத்து சொல்கிறார் சுவாமி. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் சமதிகதம் துல்யதைக்கியம் த்ரயாணாம் அந்யத்ரைஸ்வர்யம் இத்யாதி அணிகுணபணிதீ ஆத்ரியந்தே நசந்தரம் த்ரயந்தைஹி ஏககண்டைஹி ததனுகுண பணுஜாசமுக்யோக்திதிஸ்த ஸ்ரீமான் நாராயணோ நம பதி அகில தனோ முக்திதோ முக்தபோத்யா. ஆழ்வார் சக்கிரி ஆழ்வார் சக்கிரத அழகே இங்க சொல்ற சில பேர் ஏகமூர்த்தின்னா வாஸ்தவம் தான் ஆத்மைக்கியம். அது எப்படி இருந்தது? ஒன்னா சேர்ந்து இருந்தது. தேவதைக்கியம் வாஸ்தவம் தான் தேவதைக்கியம் இருக்கு. எப்படி எல்லாத்துக்கும் எம்பெருமான் அந்தரியாமையா இருக்கான், அதனால தேவதைக்கியம் உண்டு. நீ சொன்ன மாதிரி பெருமானே தேவதை இல்ல, சுத்த தேவதைகள் வேற, பரதேவத்தை வேற. அது மாதிரி திரிக சமதிகளான் நம்ம சொல்றா 320 மேம்பட்டவன். அது மாதிரி துல்லிய தைக்கியம் துல்லியத்தா மூணு பேரும் ஒண்ணு, மூணு பேருக்கும் துல்லியமான பலம். எப்படின்னா பிரயாணம் அந்நித்ர ஐஸ்வர்யம் அப்படின்னு அவன் சொல்றா. இதெல்லாம் அனுகூட பண்ணிட்டு நிபுணமான வார்த்தைகள் இல்லை. அத ஆத்ரியந்தே என்ன சந்தர்க அந்த வார்த்தைகள் எல்லாம் சாதுக்கள். சாதுக்கள் சத்துமே என்ன அர்த்தம்? பதார்த்தமா இருக்கிறவன். பதார்த்தம் என்ன அர்த்தம்? வஸ்துத்துவத்தை அடைஞ்சவா. வஸ்து என்ன அர்த்தம் அப்படின்னா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சின்றவான் அர்த்தம். சொல்ற கொஞ்சம் சொல்லிட்டோம் தத்துவம் சந்தமேனம் தத்துவம் அப்படின்னு வாக்கியம் ஆடுது. அதாவது பெருமாள் இருக்குன்னு தெரிஞ்சினாலும் பிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சிருந்தான்னாதான் இவனை பார்த்து சத்து அப்படின்னு சொல்லுவான். லோகத்துல சத்து என்ன இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம்தான் இருக்கிறது லோகத்துல. எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, ஆனா பரதத்துவத்தை இவன் தெரிஞ்சின்றானோ அவன் தான் சத்து. இது உபகர சித்தமான இது. அது அதனால பரதத்துவம் எதுன்னு தெரிஞ்சின்ற சாதுக்கள்லாம் இருக்காளே அவ இந்த மாதிரி நீச்சமான அர்த்தங்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டா. வேற என்ன ஒத்துப்பா தெரியுமா? த்ரயந்தைஹி இந்த உபகரத்துக்கள் அவைகள்லாம் எப்படி பண்றது? ஏககண்டைஹி ஒரே குரலோட சொல்றது, உத்த குரலோட பேசுறது. அது மாத்திரம் இல்ல, சதன குண அதுக்கு அனுசரிச்சு மனு வியாசம் மனு சொல்லிட்ட நாராயண ஆரம்பத்திலே நாராயண விளையாட்டு போயிட்டார். அதனால நாராயண சாமான்யம் இல்ல மனு சொல்லிட்ட வியாசர் வியாசர் சொல்லிட்ட சத்தியம் சத்தியம் மன சத்தியம் உச்சமுச்சதே ஏகாஸ்திரம் பரம் நாஸ்தி அதைவம் கேசவாஸ்திரம். எம்பரமான காட்டிலும் ஒரு தேவதை கிடையாது. நதெய்வம் கேசவாஸ்திரம் அது மாதிரி வேதத்தை காட்டிலும் ஒரு சாஸ்திரம் கிடையாது. வேதம் தான் சாஸ்திரமே அப்படின்னு சொத்தமா சொல்லிட்டு எடுத்தது. அதனால வியாசருடைய வசனங்கள் அப்படி முக்கியோக்தி ஸ்ரீமான் நாராயணோனா ஸ்ரீமன் நாராயணன் அங்க சொன்னார். ஆக நடுக்கடல் செய்கின்ற நாராயணனே அவர் சொன்னார். இங்க ஸ்ரீமான் நாராயணோனா எங்களுக்கு ஸ்ரீமானான நாராயணன் வெறும் நாராயணன் கிடையாது. ஸ்ரீமானான அதாவது லக்ஷ்மிபதியான நாராயணன் அர்த்தம். இவன் பதிஹி எங்களுக்கெல்லாம் சேஷியா இருக்கான். அகில தனுகு எங்களெல்லாம் சரீரமா உடையவனா இருக்கான். அதனால அவன் ஆத்மா, அவன் சரீரி. முக்தி தக முக்தி மோட்சத்தை கொடுக்கிறவன். முக்தி முக்த போக்கியாக முக்தனால அனுபவிக்கப்படுபவன். அவனே தனத்தானே கொடுக்கிறானா அவன். என்ன எல்லாம் எடுத்துக்கேன், உனக்குதான் நான் இருக்கேன், உனக்குதான் நான் இருக்கேன் அப்படின்னுட்டு அவன் வந்து அப்படி அனுகிரகிக்கிறான். இதுதான் ஆழ்வார் சொல்றது. மற்ற தெய்வம் நாடுதிரே, மற்ற தெய்வம் நாடுதிரே, இன்னொரு தெய்வத்தை நீங்க சேவிக்க நியாயமா? அப்படி போகலாமா? பெருமாள் காட்டுல வேற யாரு இருக்கா உங்களுக்கு? இவரை தான் முக்கியம். இவரை விட்டுட்டு நீங்க போகலாமா? இந்த மாதிரியாக இது சொன்ன. இது வந்து தத்துவத்தையும் மோட்சத்தையும் பற்றி சொல்ல வந்தது. ஆனால் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடர் அவனை எல்லாய் அப்படிங்கிற நுண்மிச்சை சொல்லி நுண்தோல் குலைக்கப்படும் அன்னைமேர் மன்னப்படும் அறைவானன் மண்துவராபதி மன்னனை ஏத்துவின் ஏத்துதலும் தொழுதாடுமே. துவாரகா அப்படி மன்னன் இருக்கானே கிருஷ்ணன், அவனையே நீங்க பாருங்கோ, அவனையே தெரியுங்கோ, நீங்க அவனை தெரிஞ்சுட்டாக்க உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமே. இங்க பாரு இந்த பரமகிருஷ்ணன் ஆய்க்கு இவன் என்ன பண்றா தெரியுமா, உன்னித்து மற்றொரு தெய்வம் சொல்றார். உன்னித்துன்னு நினைச்சு நினைச்சு கூட பார்க்க மாட்டான், ஏன்னா மறந்தும் புறந்ததா மாந்திர உள்ள விஷயத்தை பாடலாம். அவன் பெருவ நினைச்சு கூட இன்னொரு தெய்வத்தை தெரிவிக்க மாட்டாளே அல்லாமும். ஆனா அவனே எல்லால் அவனை தவிர்த்து வேற யாரையும் தெரிவிக்க மாட்டான். அவன் யாரு, மன்னப்படும் மறை வாணனை மண் தோராபதி மன்னனை மறைவாணன் வேதத்தினால் வேதத்தினால்லாம் அறியப்படுபவன், அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்புமிக்க விளங்குகிற மனவன் அவனும் துவாரகாபுரி மன்னன். அவன் தான் கிருஷ்ணன். அவனை காட்டிலும் பரதேவம் எது, அந்த பரதேவத்தை விட்டுட்டு வேற எந்த தேவதையும் தெரிவிக்க மாட்டா. உபாயமோ உபயோகமோ எல்லாம் நமக்கு என்னது அப்படின்னாக்க சாட்சா பெருமாள். பெருமாளத்தை விட்டு வேற எதுவும் கிடையாது. இது பரதேவதா பாரமாத்தியாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிற விஷயம் இது. முக்காவசியம் எல்லாருமே சொல்ல முடியும் அந்த மாதிரியானது. இது காரணம் என்னன்னாக்க நம்மாழ்வாருடைய விஷய சூக்திகளை கொண்டுதான் தேசிகன் எல்லாம் எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறார். இல்ல நீதி பாசுரங்கள்லாம் கூட கூட வரும், ஆனா நம்மாழ்வார் பாசுரங்கள் தத்துவத்தை விளக்க வந்த சாஸ்திரம் வேற ஒன்று வேற உபரணத்தாச்சு. அதனால இதுல சொல்லப்பட்டதுன்னா அற்புதமான விஷயங்கள். ரெண்டு பேருமே மாறணும் இல்லையோ, இவர் மாறன் பேரு, தேசிகனும் மாறன் தான். அவருக்கும் ஒரு விதத்திலே அதாவது மாறன்னு என்ன அர்த்தம், லோக சுபாவத்தை விட்டு மாறி இருந்தவர்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் அப்படியே இருந்தவர். அதனால இவா ரெண்டு பேரும் ஒரே வழியில போவா, எல்லா ஆச்சாரியர்களும் ஒரே வழியில போனாலும் இவா ரெண்டு பேருடைய ஏற்றம் சாமான்யமானது இல்லை. அந்த மாதிரியாக பரதேவதை எது, பரதேவதை எது அப்படின்னு பார்க்கச்ச இந்த இதுதான், இந்த பெருமாள் சிவன் நாராயணன் தான். லிங்கத்திட்ட புராணத்தையும் தமணரும் சாக்கியரும் வலிந்து வாழ் தெய்வீர்களும் மற்றவனும் தெய்வமாக நின்றான் அப்படிங்கிற இலிங்கத்திட்ட புராணத்தீரம் லிங்க புராணம் லிங்க புராணம் என்னென்னவோ சேவிக்கிறார். யார் எப்படி படித்தாலும் சரி அவ எல்லாருனாலையும் சேவிக்கப்படப்படுவன் இவன்தான், இவன்தான் பரதேவதை. அந்த அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கிற இந்த ஒன்றன் தெய்வம் பாசுரம் அதுல பதியத்துல நாலாம் பத்துல சுவாமி தேசியன் அதை பார்த்துட்டார். சொன்னதுதான் சாமான்ய புத்தி ஜனகாஸ்து சதாஹதி சப்தாஹ தத்வந்தர பிரமகிருதஸ்த சிவாஹதி வாசஹ நாராயணே துவைகரி சவஹம் சரண்யம் அன்மத்த விருத்தி பரிகல்பிதமை கண்டியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சத்து பிரம்மம் ஆத்மா இதெல்லாம் சாதாரண சப்தங்கள், சாமான்யமா இருக்கும். அது எது எது விசேஷம், எது பெருமாள் அப்படின்னு சொல்லல. பரதேவதை எதுன்னு இன்னொன்னு சிவன் ருத்ரன் இந்திரன் இதெல்லாம் அதினொன்னு பிராந்தியை கிடைப்போட்டணும் பிரமம் தத்வாந்தர பிரமகிருத சிவாதி வாழ்க்கை. ஆனால் அது அந்த எத்தனை பதமா இருந்தா என்ன, நாராயணே தைகரீச வகன் நாராயணவன் உங்கள்கிட்டதான் எல்லா சப்தங்களும் அன்வயிக்கிறது. அப்படி அன்வயிச்சிடவே நீந்தான் பரதேவதை அன்வர்த்த விருத்தி. எந்த சப்த சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் தான் மங்களம், சிவன் தான் மங்களம் அர்த்தம். மங்களானாஞ்ச மங்களம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்றோம், மங்களானாஞ்ச மங்களம். அதனால அவன் தான் சிவன். பிரம்மன் தான் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கிறவன், அவன் நாராயணன். நாராயணாம் மயனம் நாராயணம் எத்திய ரெண்டுதையும் சொன்னாலும் நாராயண சத்தம் பரதவி அப்படின்றது சொல்றது. அதனால இந்த பரதேவதா பாரமார்த்தின்றது இந்த பாசுரங்கள் ஒவ்வொன்றத்தையும் சொல்ல வந்தது. இந்த பதிகம் முழுக்கவே சொல்றேன் எல்லாத்தையும், எந்த பக்கம் சொன்னாலும் சிவன் நாராயணே பரதேவதை அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். அதை வச்சுட்டுதான் பரதேவதா பாரமார்த்தியன்றதுக்கு இந்த பாசுரங்கள் நடத்துகிறார். நீதி பெரிய பெரியாழ்வார் அது மாதிரி திருமொழி திருமங்கியாழ்வார் அவள் எல்லாம் சொல்ற வசனங்கள்லாம் எத்தனையோ இருக்கு. ஆனாலும் கூட எடுத்தவங்க சாய்க்கிறதுன்றது இந்த விஷயம் தான் சாய்க்கிறார். அதாவது இந்த நம்மாழ்வார் இந்த இதுல பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தை சாய்க்கிட்டு நம்மாழ்வார் சொன்ன பாசுரத்தை தான் முதல்ல எடுத்துக்கிறார். அதன் பிறகுதான் மீதி எல்லாத்திலையும் போறாரு சுவாமி தேசிகன். இப்படி ஒரு பரதேவதை, பரதேவதைன்றது கொஞ்சம் அதுல போறதுன்றது ரெண்டு பேரும் அந்த ஒரே நடையில போறதுன்றது ஒரு சுவாரஸ்யம். அடுத்தது நமக்கு வந்து அர்த்த பஞ்சகம், அர்த்த பஞ்சகம் சொல்றோம். நமக்கு அர்த்த பஞ்சகம் என்ன அர்த்தம், அஞ்சு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சொல்லுவோம், பிராப்தி பிரம்மண ரூபம் பிராப்தஸ்த பிரத்யகார்த்தனா பிராப்தி பாயம் பலன் செய்த ததா பிராப்தி விரோதிக்க பதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏசியும் உதாரிச்சுட்டு. இப்ப என்ன இருக்கு, பிராப்தியமான பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிராப்தியமான பிரம்மம் எது அப்படின்னு, அந்த பிரம்மம் பிராப்தியம் அதுதான். அதுக்கு சொல்லணும்னாக்க அது சுரூபம் நம்ம தெரிஞ்சுட்டாங்க தெரிஞ்சுக்க முடியும். சுரூபம் தெரிஞ்சுக்கணும், எது சுரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோமே தனிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் பிரம்மஸ்வர எடுத்து சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம்னா என்ன அர்த்தம், விசாரணையே இல்லாதவன். ஞானம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் பிரகாசிக்கிறவன். அனந்தம்னா என்ன அர்த்தம், எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறவன், எல்லா காலத்திலையும் பரவி இருக்கிறவன், எல்லா வஸ்துவாகவும் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது உணர்ந்து சொல்லிட்டு போன கதி. இவர் என்ன பண்ணார், நம்ம ஆழ்வார் முதல் பாசனம் எடுக்கிறார், உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் அயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதொழியன் மனநே அப்படின்னு. இதுதான் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனநே. ஏ மனசா என் மனமே, நீ தொழுது எழு. முதல்ல மனசு ஒத்துக்கணும், அப்புறம் வாக்கு ஒத்துக்கணும், அதன் பிறகு உடம்பு ஒத்துக்கணும். மூணு வரிசையா கிரமம் வரணும். அதனால முதல்ல மனசு சொல்லிட்டு தொழுதேழு என் மனநே. அது எப்படிப்பட்ட திருவடி, அது சுடரடி பிரகாசிக்கக்கூடிய சுடர், அந்த அடி திருவடிகள். அந்த திருவடிகளை அது எப்படிப்பட்டது தெரியுமோ, துயரரு உனக்கெல்லாம் துன்பத்தை போக்க வல்லது பெருமானுடைய திருவடிதான். முதல் பாசுரத்துல தன்னுடைய இஷ்ட தேவதையான எம்பெருமான பத்தி அழகா சொல்லிட்டு, உயர்வு அற உயர்நலம் உடையவன் பாஷ்யகார அரசு அடிகிறார், சுவாபாவிக அனவதிய அதிசய அசங்கே கல்யாண குணகணஹா அப்படிங்கிற சுரூபம் சுபாவம் குணம் விபூதி எல்லாரும் வந்துடுறது சுவாபாவிகமானது. உயர்வு அற உயர்நலம் மிகுந்த ஸ்திதம். இது வந்து சொன்னது என்னப்பா சுவாமியர், நம்மாழ்வார் சொன்னதுதான் பாஷ்யகார பாக்கியார், அவ ரெண்டு பேர் சொன்னதான் தேசிகன் சாக்கு. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராப்தியம் முதல் பாசனத்துல மயர்வர மதியநலம். நமக்கு வந்து ஞானம் இருக்கு, நமக்கு கூட நம்ம ஞானம்லாம் எப்படிப்பட்டது, தடிக்க விழுந்தா சந்தேகம் வந்துட்டே இருக்கும் நமக்கு, அப்படிப்பட்ட ஞானம் தான் நமக்கு இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்றான் தெரியுமா, மயர்வர மதியநலம், மயர்வன்னு மயக்கம், மயக்கம் எல்லாம் இல்லாம அஜானம் எல்லாம் இல்லாமல் நமக்கு அற்புதமான ஞானத்தை கொடுக்கிறான். என்னது, தர்மபூத ஞானத்தை விகசிச்சு வைக்கிறான், கர்மாவெல்லாம் போக்கடிச்சுடுறான். ஏன்னா நம்ம அவனை சேவிச்சு அதான் சொல்றது, சூழலடி தொழுதுறது, தொழுது எழுதுட்டாக்கா அவன்கிட்ட சேவிச்சுட்டே இருந்தோம்னாக்கா சரணாதி பண்ணிட்டோம்னாக்கா அவன் என்ன பண்றான்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்துருந்தான். இதிலேயே பாருங்க அர்த்த பஞ்சகம் எல்லாம் வந்துருச்சு, பிராப்தியத்திய பிரம்மண ரூபம், அப்புறம் மயர்வு அற அப்படின்னு சொன்னதுனால மயர்வு மயக்கம் இருக்கு. அது யாருக்கு இருக்கு, நமக்கு தானே இருக்கு, ஜீவனுக்கு தானே, நமக்கு தானே கொடுக்கறான். அதிநலம் அருளிவன் அருளினவன் யவனவன். அப்புறம் அயர்வதும் அமரர்கள் அதிபதி, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான், நமக்கெல்லாம் எல்லாருக்கும் சேஷி அவன். அப்படின்னா நாமெல்லாம் சேஷம், நம்முடைய சுரூபம் பிராப்தியமான சுரூபம், பிராப்தாவான நம்ம பொறுப்பும் சொல்லெடுத்தது. அதே மாதிரி அந்த இது இருக்கே பிராப்தி உபாயம் இருக்கே தொழுது எழு அப்படிங்கிறது, அதுல இது தொழுது எழுனாக்க சாத்தியோபாயம், சுடர் அடி அப்படின்னா சித்தோபாயம், அதையும் சாச்சிட்ட. ஆக உபாயத்தையும் சொல்லிட்ட. பணம் என்ன அப்படின்னாக்க மதிநலம், தோஷமற்ற அஞ்ஞானமற்ற அற்புதமான விகசித்த தர்மபூத ஞானத்தை அனுகிரகிக்கணும்னு அர்த்தம். அதனால் அது கொடுத்துடவே அதுவும் நமக்கு வந்துடுச்சு. இப்போ பணம் மாதிரி விரோதி என்னதுன்னாக்கா இந்த மயக்கம் தான், அஜ்ஞானம் தான். அஜ்ஞானம் எதனால வந்தது? நம்ம பண்ற புண்ணியபாபரூபமான கர்மாவனால வந்தது. அந்த கர்மாவனால வந்துடவே நாம எல்லாம் மாற்றி முடிக்கணும். கர்மா அந்த கர்மாவனால நமக்கு இந்த சரீரம் சம்பந்தம் வந்தது, கலன கலைய கலைய யோகம் அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்துடவே நாம என்ன பண்றோம் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். இப்படி நாம கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலமானது. அதனால அர்த்த பஞ்சகத்தையும் முதல் பாசுரத்திலேயே சுவாமி நம்ம ஆழ்வார் அழகாக தச்சுட்டார். எப்பேற்பட்ட ரிஷி சத கோபரோழியோ தன் அடிக்க வந்து சதம்னு ஒரு வாயு, அந்த வாயுவை இவர் அடிச்சுட்டார், மனுஷனை அடிச்சுட்டார். சட்ட திட்டு சட்ட கோபர் சட்ட மனுஷனர் அப்படின்னு சொல்றோம். சட்ட விப்பு அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு அல்பமான சந்தோஷம், ஏன்னா நாங்கெல்லாம் சதமனுஷனை பொறுத்தோம். அதனால நம்ம வகையான நாங்களும் அந்த வகையாலதான் நாங்களும் பொறுத்திருக்கோம். அல்ப பெருமை உண்டு, அது பெரிய பெருமையே, அது இன்னொருத்தர் தவறா எடுத்துக்கூடாது இல்லையோ, அதனால அல்ப பெருமைன்னு சொல்லிக்கிறோம். போகட்டும். இந்த மாதிரியாக இவர் அப்படிப்பட்ட மகான் இல்லையா? இந்த மகான் வந்து ரொம்ப அழகா சச்சிட்டாரு. சூடகடி தொழுது என் மனமே அப்படின்னு ஒரு நாலு வரியில இத்தனை சாஸ்திரம் வசந்தி சகலாவேதா தேதியாச புராணகா, புராணக்காக வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் அனைத்தும் சொல்றதையும் நாலு வரி ஒரு பாசுரம், அந்த சின்ன பாசுரத்துல அனைத்தையும் இவர் சொல்லிட்ட. அதுலயும் என்ன அப்படின்னாக்கா இது இவருடைய வந்து இவர் சொன்னது வந்து பெருமாளை உண்டு சொன்னதா நினைக்க கூடாது. ஏன்னா நந்தினியர் நம்பிள்ளை இவாள்லாம் சொல்லச்சு இவாள்லாம் வந்து சொல்ற சமயத்துல எல்லா விஷயமுமே எந்த எம்பெருமானை சொல்லிட்ட இடங்கள் எல்லாம் என் பெருமாட்டியையும் சொல்லிட்டாயிற்று. பெருமாளை எங்க எங்க சொல்றோமோ அங்கெல்லாம் பிராட்டியும் சொல்லப்பட்டதாயிடுச்சு. அவர் பிரம்மான்னு சொன்னு நினைச்சுக்கோங்க, அங்க பிராட்டியும் சொல்லப்பட்டுட்டா, சேர்ந்தா வராது. இது ஒரு சமாதானம். ஆனால் நிறைய பாசுரங்கள்ல நம்ம சுவாமி நம்மாழ்வார் பிராட்டியையும் பெருமாளையையும் சேர்த்தே உபதேசிக்கிறார். நமக்கு ஒன்றோடையால் திருமகளும் நீயுமே அப்படிங்கிறது நிறைய இடத்துல இது மாதிரி பிராட்டி பெருமாள் பிராட்டி பெருமாள் திருமகளா தனிக்கேழ்வன் அப்படிங்கிறார். திருமகளா தனிக்கேழ்வன், இந்த திருமகளா தனிக்கேழ்வன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ சொல்றதுதான் இவன் கேட்டு இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு அர்த்தம் சொல்ற முடியும். ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி எத்தனை இருக்கு, சாவயத்தி அப்படின்னா எல்லாத்துக்கும் அர்த்தம் அது. அதனால பிராட்டி என்ன என்ன சொல்றாலோ அதை ஒன்றிதான் அவனுக்கு கேட்க பிடிக்குமா, அவனுக்கு இங்கிலக்கியன் பேரு. அது மாதிரி சுவாமி சொல்றது எதபாங்க சம்சயம் அப்படின்ற ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம், இந்த சமஸ்தம் அனைத்துமே அவருடைய கண்ணசைவுல இருக்கான். அவருடைய கண்ணசைவை பார்த்து பார்த்தே அவன் பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான். திருமகளா தனிக்கேழ்வன், ஏன்னா பிராட்டி சொல்றதை ஒண்டிதான் அவன் கேட்டு பண்ணுவான்றதுனால எந்த இடத்துல பார்த்தாலும் பிராட்டியோட சேர்ந்து சொல்றதுதான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கை பிராட்டி சொல்ல போற வேரி மாறாத பூமியிருப்பால் வினை தீர்க்குமே, நாலாம்பத்திர சாய்க்கிறார். வேரி மாறாத வாசனை மாறவே மாறாதான். நம்ம வாங்கிற புஷ்பங்கள்லாம் மயங்கி போயிடும், வாரி போயிடும், வாசனை இருக்காது. ஆனால் அவர் எழுந்துள்ள இருக்கிற புஷ்பம் இருக்கு வேரி மாறாது, வாசனையே மாறாயின் நித்திய சூரி. அவ்வளோ எப்பேற்பட்டவோ ஜெகன் மாதா அவள்யோ நித்திய சூரியவா இருக்கக்கூடிய ஒரு பத்ம புஷ்பத்துல அவள் எழுந்துகள் இருக்காவோ, அப்ராகிருதமான ஒரு பத்ம புஷ்பம் அதுல இருக்கிறவோ வினை தீர்க்குமே, பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே, அவளும் நம்ம பாப்பங்கள்லாம் அவள் போக்கடிச்சிடுவா. பிராட்டிக்கு உபாயத்துமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோ. அதுக்கு இதைதான் உபாரணமா எடுத்திருக்கேன் சுவாமி தேசிகன், உத்தமன் சுவாமி, இன்னும் பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் இந்த ஒரு பாசுரத்தை சிந்த எல்லாம் சொல்றா. நம்மளாலே சச்சிதேரே இவதான் உபாயமாகவும் உபயமாகவும் இருந்து நம்மளதான் அனுபவிக்கிறவோ அப்படின்னு இந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற நிலையை, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற நிலையை தான் எல்லா பாசனங்கள்லயும் அழகாக சொல்லிட்டு போற நம்ம நிறைய இடத்துல சாட்சிட்ட. அதனால இதுதான் முக்கியம். எந்த இடத்துல பார்த்தாலும் சரி பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் அதுதான் நமக்கு உபாயம், அதுதான் நமக்கு உபயம். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ஸ்ரீமத் ஆண்டவன் சாச்சர் அந்த திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதினு சாச்சர். திவ்ய தம்பதினா தத்துவம், சரண்ய தம்பதினா ஹிதம், சேஷி தம்பதினாக்கா புருஷார்த்தம், தத்துவ ஹித புருஷார்த்தம். அதாவது தத்துவம், உபாயம், மோக்ஷம், இந்த மூணுத்தை உபாயம் உபயம் எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்ந்துருக்கு. ஜெகத்துக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவா ரெண்டு பேரும், ஜெகதாம் பதி, ஜெகதா ஜெகத்துக்கெல்லாம் தம்பதி, அவதான் பதிகள் அந்த தம்பதி. சௌ தம்பதி நஷ்பதி அப்படிங்கிற ஞாச தலகத்துல சுவாமி, சௌ தம்பதி அந்த பிரசித்தமான தம்பதி, திவ்ய தம்பதி, அவதான் நஷ்பதி நமக்கெல்லாம் பதி. அவ ரெண்டு பேரும் தான் பதியா இருந்தா நம்ம எல்லாம் அனுபவிக்கிறார். அதனால அவளை விட்டுட்டு நாம யாரையுமே சேர்க்கக்கூடாது. பிராட்டியை விட்டுட்டு பிரமாணம் தனியா சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கோயில் எல்லாம் போனோம்னாக்கா முதல்ல பிராட்டியை சேர்க்கணும், அதன் பிறகுதான் பிரமாணம் சேர்க்கணும். அவருடைய அனுகிரகம் போனாதான் நமக்கு பாக்கியம் நல்லபடியா சேவை கிடைக்கும். அதனால பிராட்டியை முதல்ல சேர்த்துட்டு தான் பிரமாணம் சேர்க்கணும். இந்த மாதிரி சொல்றதுனால இதுதான் பிராப்தியஸ்த பிரம்மணோ ரூபம் அப்படின்றோம். பிராப்தஸ்த பிரத்யகாத்மனஹா, பிராப்தா, பிராப்தான்னா யாரு, இந்த ஜீவன். ஜீவன் எப்படிப்பட்டவன், பெருமாளுக்கும் சுரூபத்துல ஒரு இதுவே கிடையாது, முடிவு கிடையாது. ஏன்னா அவன் விபு, ஜீவன் இருக்கானே அவன் சுரூபத்திலையும் முடிவே கிடையாது. ஏன்னா அவன் அணு, அவன் அணுவா இருக்கான். அணுவுடைய எது முடிவு, எது ஆரம்பம், பாலாக்கிர சதபாகத்திய சசுதா கல்பித கல்பிதஸ்திச்ச பாகோ ஜீவஸ்த விஜ்ஞேயா அப்படிங்கிறது உபநிடத்து. ஒரு நெல் இருக்கு, நெல் நூலில் இருக்கணும்னு நம்ம குத்தம், அந்த இதை ஒன்னுக்கு நூறா வெட்டுங்கோ, அதுல ஒரு பாகத்தை நூறா வெட்டுங்கோ, அது எந்த ஒரு பாகமோ அதுதான் நம்ம சுரூபம் அப்படிங்கிறது உபநிடத்து. இந்த மாதிரி அவரி ஊசி நுனி, அந்த ஊசி நுனியை நூறா வச்சு அதுல நூறுல ஒரு பாகம் அப்படி போயிட்டே இருந்தா எதுவோ அதுதான். அதுல எது ஆரம்பம், எது முடிவார், அறிவார் சொல்ற என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் மடுவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லியே. நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் கூட அவன் எங்கேயோ இருக்கிறவன், இத்தனூண்டு நம்ம உள்ள பூந்தன் இருக்கான்னாக்கா அவனுடைய சௌரத்தியம் எப்படிப்பட்டது, அவனுடைய சௌசீன் எப்படிப்பட்டது, எப்படி நெருங்கி வரான். அவதன் மதே மகதி சத் நனிபாசமானே தமசின் அந்த கலே பரமிதம் சுசிதம் சுஷூத்மம் ஜாதம் கரீச கதம் ஆதரணம் பே. சுவாமி தேசிகன் ரெண்டு இந்த ஒரு ஸ்லோகத்துல ரெண்டு பேர் சுரூபத்தையும் சொல்ற. நீ எங்க இருக்கு தெரியுமா, அவதன்மத்தை பெரிய சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், அந்த க்ஷீர சாகரத்துல நீ எழுந்துள்ள இருக்க. மகதி சத்மனி பாசமானே, இந்த மகதின்றது ரெண்டுத்திலையும் வரும், பெரிய சமுத்திரத்துல நீ இருக்க. மகதி சத்மனி பாசமானே அற்புதமா பிரகாசிச்சுட்டு இருக்குது. அது எது, ஆதித்ய மண்டலம் சொல்லலாம், அல்லது இந்த சிவை குண்டம் பரமபுரம் சொல்லலாம். சதனே தமசப்பரஸ்தார், அதாவது ரொம்ப ஸ்லாக்கியம், என்னைக்குமே அதுக்கு சமமான புகழ தகுந்த ஒரு இடம் லோகத்துல கிடையவே கிடையாது. யாயோத்தியே சபராஜிதே விதித்தா நாட்டம் பரையணப்பிதா அப்படிங்கிற ஆச்சாரியார். அதனால அயோத்தியான்னு அதுக்கு பேரம், சொர்க்கலோகத்தெல்லாம் தாண்டி இருக்கான், யாராலையும் ஜெயிக்க முடியாது. பக்தியினால மட்டும் அனாயாசமா ஜெயிச்சு உள்ளான். பக்தியினால வந்தாக்க வைகுண்டம் கூப்பிடி தூரத்துல இருக்குன்றா போறங்க, அந்த மாதிரி கிட்ட வந்துடும் அது. அதனால அவ்வளவு உசந்த தூரம் அது, உசந்த இடம் அது, அந்த இடத்துல இருக்கணி அப்படின்றதுனால அவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, பிராப்தியமான பிரம்மஸ்வரூபமும் அந்த அவன் இருக்கிற இடமே வசந்ததுன்னாக்க அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான். அவன் தேசிய சாய்க்கிற ஒரு ரத்னத்தை வைக்கணும், மகாரத்னம். ஒரு மகாரத்னத்தை வைக்கிறதுக்கு ஒரு மாணிக்க பெட்டி வச்சிருந்தான், இந்த மாணிக்க பெட்டியில ரத்தத்தை வைக்கிறான்னா மாணிக்கத்தை காரணம் ரத்தனம் எவ்வளவு ஒத்தியா இருக்கும் அது தெரியும்தான் இருக்கிறார். அந்த மாதிரியாக இந்த இடத்துல இந்த பெருமாள் எழுந்துருள் இருக்கிற இடமே எவ்வளவு வசந்ததுன்னாக்கா அவன் எவ்வளவு வசந்ததா இருப்பான். ஆனா நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, பிரார்த்த நான் எப்படி இருக்கேன் வந்து அந்த கலையபரம் இடம் சுஷிரம் சுசூக்ஷம் இந்த கலையபரம் அந்தம் இந்த உடம்புல உள்ளுக்குள்ள நான் இருக்கேன். இந்த உடம்பு எப்படிப்பட்டது, அழுக்குடம் போன்றோ கர்மாவனால ஆன உடம்பு இது. எப்பொழுதும் இதுல இருக்கிறதெல்லாம் நீச்சமான விஷயங்கள் தான் இருக்கு. ஹேயமான சரீரம் இது, இந்த ஹேயமான சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன். நானும் ரொம்ப சூக்ஷமானவன் சுசீரம் இருக்கிற இடமும் சின்னது, சின்ன உடம்பு, சின்ன உடம்புல சின்ன ஹிருதயம், அந்த சின்ன ஹிருதயத்துக்குள்ள சின்ன ஒரு சுரூபம் என்று அதுல நான் உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு இருக்கிற புத்தி எல்லாம் சின்ன புத்தி, என் ஞானமும் சங்குஜிதம், என்னுடைய சுபாவமும் சங்குஜிதம், என்னுடைய பிரவர்த்திகள் எல்லாம் சங்குஜிதமானது. ஜானாமி தர்மம் நஜமே பிரவர்த்திகி, ஜானாமி அதர்மம் நஜமே நிவர்த்திகிங்கிறார் பெரியவர். நான் தர்மத்தை தெரிஞ்சின்றிருக்கேன் ஆனா அதை நான் பிரவர்த்திக்கல, அதர்மத்தையும் தெரிஞ்சின்றிருக்கேன் ஆனா அதுல நான் நிவர்த்திக்கல. அந்த மாதிரி என்னுடைய இது நான் அபராத சகஸ்திர பாஜனம்ங்கிறார். நிறைய அபராதம் நிறைய பண்ணிட்டே இருக்கேன். இங்கேயும் சாய்க்கிறார் வரதராஜன் சாஸ்திர ஜனநாதிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயத்தினபி வக்கும் அகம் நசக்தா. நான் பண்ணினது அபராதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வர்க்க வர்க்கமா இருக்கு, சமூக சமுதாயமா. இந்த தப்பு பண்ணனாக்கா அந்த தப்புனுடைய ஒரு சமுதாயம் அதிகம், இன்னொரு தப்பு பண்ணா அது ஒரு சமுதாயம். இப்படி நிறைய நான் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன் பாபங்களை. ஒன்னு ரெண்டு பாப்பம் நான் பண்ணனையே, எவ்வளவோ பாப்பங்களை நான் பண்றேன். அதனால எனக்கு பயம், உங்ககிட்ட பேசவே முடியலையே அப்படிங்கிற தயாசுலகத்திலேயோ அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி நிறைய பாதபேதம். அபராதி சக்கரவர்த்தி, அபராத சக்கரவர்த்தி, அபராதங்களுக்கு தான் நான் சக்கரவர்த்தி. அதெல்லாம் அது ரொம்ப சாதாரணம். அபராதிகள் தான் இருக்காளே தப்பு பண்ணவா, அவளுக்கெல்லாம் நான் தான் சக்கரவர்த்தின்னு நான் எவ்வளவு பாவம் பண்றேன் அப்படிங்கிறார். ஆனா பெருமாளோ வந்து கருணேத்வம்ச குணேஷு சார்வபூமி, அம்மா கருணாதேவியே தயாதேவியே நீயோ குணங்கள்ல சார்வபூமி, சார்பு சக்கரவர்த்தி. நீ நானும் ஒரு சக்கரவர்த்தி, நானும் தோஷங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி, நீயோ குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. நீ எந்திரமா நம்ம ரெண்டு பேருக்கும் சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி அவங்கள நானே போய் போடலாம். ஒரு சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்தி காலில் விடலாமா, அது தப்பு. ஒரு இது வேணும், என்ன சொல்ல புருஷக்காரன் ஒருத்தர் போய் சுபார்த்து தரணும், அது நீயே போய் சுபார்த்து பண்ணி எனக்கு சேர்த்து விட்டுரு. இங்க வந்து திருசியும் திருமியும் திருசியும் சுயம்மா விடதையை வேச பாதுசாத்துருத்தம் பெருமாளுடைய பெருமாளுடைய இதுல போய் சேர்ந்துருவங்க, சேர்த்து விட்டுரு என்ன அப்படிங்கிற பெருமாளுடைய இதுல போய் சேர்த்து விட்டுரு என்ன திருவடியில போய் சேர்த்து விட்டுரு. இங்க சுவாமி எப்படி சாய்க்கிறார் தேசியன் விடதேஸ்வர பாதசாஸ்திரத்து தயாதேவிய சாஸ்திர. ஆனா ஆள வந்தார் என்ன சொல்றது தெரியுமா, கிருபையா கேவலம் ஆத்மசாஸ்திரு அப்படிங்கிறார். பெருமாளை பார்த்து அவர் கேட்கிறார், உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னை உங்ககிட்ட என்ன சேர்த்துன்றோ, எனக்கு ஆத்மசத்துவத்தை கொடுத்துரு, ஆத்மஸ்வரூபத்தை சிந்திக்க வச்சுடோ, ஏகத்தை கொடுத்துரு, கிருபையினால நீ கொடுன்னு பெருமாளை பார்த்து அவர் பிரார்த்திச்சார். சுவாமி தேசியனால் கிருபையை பார்த்து பிரார்த்திக்கிறார், அம்மா நீ பாத்துல என்ன போறோம் பெருமாள் என்ன நேரம் பார்த்துருவான் அப்படின்னு. ஆக நம்முடைய சுரூபம் எப்படிப்பட்டது, என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல்லுவதேன் சொல்லியது. எனக்கு நான் எத்த வச்சு சொல்லுவேன் அவனை, சொல் முடிவு காணேன் நான் அவனை சொல்றதுக்கு எனக்கு சொல்லே தெரியலையே, எந்த பேசிக்கொண்டு அவனை புகழ்வேன், எனக்கு ஒண்ணும் தெரியலையே. சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதேன் சொல்லியே. எத்தனையோ இடத்துல இந்த மாதிரியாக ஒரு ஜீவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு நிறைய சொல்றது. அது மாதிரி ஆழ்வாரே சொல்ற, அம்மா அழிப்பிரான் அவனை விடுத்தான் யான் யார் அப்படிங்கிறார். அழிப்பிரான் அவன் ஆழின சங்கத்துக்கும் பேரு, சங்கத்துக்கும் பேரு, அந்த சக்கரத்துக்கும் பேரு. அற்புதமா அப்படியே சுழன்றுன்றது பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசம் சொல்றேன் விவரகனம் பாஸ்கர கோடி துல்லியம், பாஸ்கர கோடி துல்லியம் அப்படி பிரகாசிக்கிறது அது. அந்த மாதிரி அழுத்தினான் இந்திரான், அவன் இருக்கிற இருக்கிற இடம் எங்க, நான் இருக்கிற இடம் எங்க, அவன் யார், நான் எவ்விடத்தான், அவன் எவ்விடத்தான், நான் எவ்விடத்தான், நான் எங்க இருக்கேன், அவன் எங்க இருக்கான். ஆனாலும் கூட அவனுடைய இந்த பௌசீல்யம், சௌரபியம், கருணை இவைகள் அனைத்தும் எங்க ரெண்டு பேருக்கு அந்த பேரத்தை பொக்குறிச்சிருக்கு. அந்த மாதிரியாக பாய்க்கிறார் சுவாமி. அதனால இது வந்து விசேஷமானது, இது இது விசேஷமானது. எதுக்குன்னாக்கா இத மாதிரி பெருமாள் இருக்கிற இடம் என்ன, நாம இருக்கிற இடம் என்ன, நாம இருக்கிற இடம் என்ன, அதை புரிஞ்சுக்கோ, அதை புரிஞ்சுக்கணும். இத அழகா சாதிக்கிற நம்மாழ்வார் சுவாமி எழுதிக்கணும். அவர் சொன்ன வழியிலேயே அது தாக்கின் போற. அதனால இப்போ பிராப்திய சுரூபம் சொல்லி ஆயிடுச்சு, பிராப்தி சுரூபமும் சொல்லி ஆயிடுச்சு. அது மாதிரி இப்ப வந்து இது என்ன பலன், பிராப்தி உபாயம், உபாயம்னா என்ன அர்த்தம், அவன் அடையறதுக்கு ஒரு சாதனம் சொல்லணும். சித்தோபாயம் என்பதுமான எப்படிதான் இருக்கான், இப்ப சாத்தியோபாயம் ஏற்கனவே நம்ம சொன்னோம், அது தொழுதொழி என் மன்னனே சுடரடி அப்படின்னு சொன்னதுனால சித்தோபாயம், தொழுது எழு அப்படின்றதுனால சாத்தியோபாயம் சொல்லிட்டேன். இப்ப மேல என்னன்னாக்கா இந்த இடத்துல பொதுவா சொல்ல வேண்டிய உபாயம், நாம பண்ண வேண்டியது என்ன, சித்தோபாயம் அவன் அனுகிரகிச்சிருவான். எப்ப அனுகிரகிப்பான், வியாஜ மாத்திராவளம்பி, ஒரு வியாஜத்தை நம்ம பண்ணினாதான் அவன் நம்மள இதை பண்ணுவான். அது என்னன்னாக்கா இந்த அகலகல்ல நடியும் என்றாலுமே என்பங்க இறைவார்த்தா, நிகரில் புகழாய் உலகம் ஊன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகர லவரமணி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா வடியேன் உன் அடிசேர் அமர்ந்து புகுந்தேனே. உட்கார்ந்து உன் திருவடியில அப்படியே கால பிடிச்சுன்னு உட்கார்ந்து விட்டேன், உன் திருவடியை பிடிச்சுன்னு உட்கார்ந்து விட்டேன், அப்படியே புகுந்துட்டு உங்ககிட்ட. இதுதான் நமக்கு சரணாகதி தான் உபாயம்னு காட்சி கொடுக்குற. எல்லா இடத்துலையும் நீங்க எத்தனை பாசுரத்துல எப்படி எடுத்திருந்தாலும் சரி, எந்த பாசுரத்தை பார்த்தாலும் அங்க அங்க சுவாமி நம்ம உபாயமான சரணாகதிய காமிச்சு கொடுத்துட்டே போவேன், காமிச்சு கொடுத்துட்டே போவேன். சரணாகதியை தவிர்த்து வேற ஒன்றுச்சும் சாய்க்கவே மாட்டேன் நம்ம நம்மாழ்வார். பக்தி யோகன்றத கூட நமக்கு பணத்து செய்யாதான் சொல்லுவேன், பணத்து செய்தான். இன்னொன்னு அவர் நித்தசூரி, அவர் சேவிச்சு காமிக்கிறார், அவ்வளவுதான், சேவிச்சு காமிக்கிறார், பண்ணி சரணாகதியை பண்ணி நமக்கு அனுகிரகிக்கிறார். மற்றபடி வசுதாக அவர் எப்பொழுதுமே பண்ண வேண்டாம். அவர் லீலாபூதிக்கு வந்திருக்கிறார் நம்மாழ்வார், நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்கிறார், சரணாகதி பண்ணுங்கோ, நாம் பண்றோம் பாருங்கோ அப்படின்னு, நாம் பண்றோம் பாருங்கோ. ஏன்னா அவர் தத்துவத்தை தெரிஞ்சின்றவர், தத்துவத்தை தெரிஞ்சின்றா போயிட்டனால அவர் நித்தியசூரியா இருக்கிறவர். அதனால அவர் பண்ண வேண்டாம், நமக்கோசரம் பண்ணி காமிக்கிறார் அவர், நமக்கோசரம் பண்ணி காமிச்சதுனால நாம் எல்லாரும் பண்ணணும். அது பெருமாள் ஏன் வந்து அனுஷ்டானம் பண்றாருனாக்க, பெருமாள் சொல்றேன் நான் பண்றதை பார்த்துதான் இவா நாம் பண்ணுவா, அதுக்கோசம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் பண்ணணும்னாக்க நானும் பண்ணணும், நான் பண்ணாதான் எல்லாரும் அனுஷ்டிப்பா, அதுக்கோசம் நான் பண்றேன்ற பெருமாள். அந்த மாதிரி இந்த நம்ம எல்லாரும் நமக்கு அனுஷ்டித்து காமிக்கிறேன் எல்லா இடத்திலையும் பெருமாளுடைய கைங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் நித்தசூரி இல்லையா, அவர் தான் அவயவி. ஆனால் பாகவத சேகரத்தையும் காமிச்சுட்டு போயிட்டேன், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்துடுவோம் அப்படின்ற இதுல முழுக்க முழுக்க அந்த மூணாம் பத்து இதுல சொல்லச்ச பயிரும் சுடரடின்னு ஒண்ணு வருது பதிகம், அதுல ஏழாம் பத்தோ ஏழாம் பதிகமோ அனுபவம். அதுல பயிரும் சுடரடி பதிகத்திலையும் எட்டாம் பத்துல நெடுவார்கடமை பதிகம், இந்த ரெண்டு பதிகத்திலையுமே பாகவத காட்சியை கொண்டு வந்து விடுற பாகவத சேகரத்து முக்கியம். அங்க சொல்லச்ச அடியார் அடியாரதம் அடியார் அடியாரதமக்கு அடியார் அடியாரதம் அடியார் அடியோங்களேன்னு ஏழு இது சொல்லிட்டு தலைமுறை சொல்லிட்டு அங்க சொல்வதா எல்லா வியாக்கியாக்காரரும் பண்றார். ஏழு நின்றுச்சு நினைச்சுக்க வேண்டாம், அழுவாருக்கு இன்னும் போகணும்னு ஆசை, ஆனா அந்த பாசுரம் முடிஞ்சிருக்கோம், பாசுரம் முடிஞ்சிருவே அதை அழுத்தும் அப்படின்னு வியாக்கியாக்காரா பண்றார். அதனால பாகவத சேகரத்தை பரியந்தம் போகணும் அப்படின்னு இந்த உபாயத்தை காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் சுவாமி தேசிகன். எல்லா இடத்திலையும் அழுவார் சொன்ன கிரமத்தினாலேயே அனுஷ்டிக்கிற நெஸ்யாமிய கிஞ்சர ஸ்ரீமன் அனுகூலக அந்யவர்ஜித விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்ம ரக்ஷா பலம் தொயி உங்ககிட்ட எல்லாத்தையும் சந்திச்சுட்டோம், எல்லாத்தையும் சந்திச்சாச்சு, ஆனால் நீயே இனிமேல் பொறுப்பு. சரணாகிறது உங்களுடையது. பெருமாள் சொன்னா அஞ்சலின் யாச்சமானக அஞ்சலி பண்ணிடுங்களேன் அப்படின்னு நான் யாச்சிக்கிறேனே அப்படின்னு நான் எம்பெருமான். ஆனால் நம்மளோ அஞ்சலி பண்ண மாட்டேன்றோம். சுவாமி வண்டி சாதித்தர் மஞ்சள் சொல் தவணை கிரகஸ்திரி நீ என்ன வந்து அடிக்க பார்த்தேன்னு நினைச்சுக்கோ என்னை கர்மாவை கொடுக்கணுமா கையை கூப்பிடுவேன். ஏன்னா நீங்க நாராயணஸ்தோணி, நாராயணஸ்தத்துக்கு என்ன பிரயோஜனம் என்ன பதிலும் தெரியுமா? அஞ்சலி பண்றது சேவிச்சுக்கிறது, சேவிச்சுட்டாக்கா நாராயணஸ்தம் திரும்பி போயிடுமா. அதனால நீ வந்து என்ன அடிச்சேன்னாக்கா உனக்கு நான் அஞ்சலி பண்ணிவிடுவேன், நீ நிகரஹஸ்தம் பிரயோகிப்ப, நானும் பிரத்யஸ்தரமாக அஞ்சலி ஹஸ்தத்தை பிரயோகிப்பேன் அப்படிங்கிற அஞ்சலின்னா என்ன அர்த்தம்? சரணாகதி. சரணாகதி பண்ணிட்டேன்னாக்கா எப்படியாவது என்ன நீ காப்பாத்துருவியே. சகதேவ பிரபன்னாய பவாஸ்மீதே அவயம் சர்வபூதேத்யோததாம்யதுத்வம் சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா சகித் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா. அதனால சரணாதி பண்ணிடுங்கோ. எத்தனை இடத்துல திருப்பி திருப்பி திருப்பி சரணாதி சாஸ்திரத்தை எவ்வளவு காசு கொடுத்திருக்கா இங்க. அதனால பிராப்திக்கு உபாயம் பலன் என்னது? எம்பெருமானுடைய சரண சரணடைஞ்சி அவருடைய திருவடி நிலவரத்துல பல்லாண்டு பாடுறதற்கே அதுதான் நமக்கு எப்பொழுதுமே இது கைங்கரியம் இருக்கே. அதுதான் எம்மா விட்டு திறமம் செப்பம் அப்படின்னு இருக்கு. அந்த பதிகம் முழுக்க பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பத்தி சொல்றது. பல தசை பலன் என்ன அப்படிங்கிறது இரண்டாம் பத்துல எம்மா விட்டு திறமம் செப்பம் பதிகம் அது முழுக்க முழுக்க சொல்றது. நான் பண்றது எல்லாமே எம்பெருமானுக்கு தான், எம்பெருமான் கைங்கரியத்துக்கு தான், எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ணணும், அதுதான் பலன். அதை தவிர்த்து நான் எதுவும் பண்ண போறதில்லை, இதுதான் என்னுடைய சுரூபம் அப்படின்னு சாய்க்கத்துக்கோசரமே இந்த பலத்தை பத்தி எல்லா இடத்துலையும் சொல்ற. எல்லா இடத்துலையும் நான் வந்து எனக்கு வேண்டியது என்ன? அறியா காலத்துள்ளே அறிவிக்க நன்றிகளுக்கு அறியாமாயத்து அறியனை வைத்தாயாங்க. நான் திருவுண்டு பிள்ளையாருக்கு தேவை, குழந்தையாருக்கு தேவை, எனக்கு ஞானத்தை கொடுத்துக்கையே. என்ன இவன் மாறணும்யோ, பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? அழும், பால் சாப்பிடணும்னு அழும், தூங்கணும்னு அழும். இது தூங்கல, ஒண்ணுமே பண்ணல, 16 வயது பரியந்தம் அப்படியே யோகத்தை செய்திருக்கு இந்த குழந்தை. மாறன் லோக லோக சுபாவத்துக்கு மாறுபட்டவன். அப்படி இருந்து இருக்கு இந்த குழந்தை. அந்த சமயத்தில் அவர் வர மதுரகவிகள் வந்த உடனே இதை பார்த்தா ஒரு அதுக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கல்ல தூக்கி போட்டார், போட்ட உடனே இப்படி திருந்தரும் முடிச்சு பாக்குறது குழந்தை. சரி பேசுமோ அப்படின்றது கூட கேட்கிற கத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை சென்று எங்கே வாழும் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு பதில் சொல்றது இந்த இந்த 16 வயது குழந்தை, அத்தை சென்று அங்கே வாழும் அப்படின்னு. செத்ததுன்னாக்கா அச்சேதனம், இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ள சிறியது அணுசுரூபமா இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அந்த ஜீவன் கணக்க இங்க பிறந்ததுனாக்கா எத்தை சென்று எங்கே வாழும், எங்க அது ஜீவிக்கும், எதை சாப்பிடும் அப்படின்னு. அதுக்கு பதில் அத்தை சென்று அங்கே வாழும். இந்த அச்சேதனமான உடம்பு, இந்த உடம்புடைய உடம்பு எதனால வந்தது? கர்ம புண்ணியபாக்கு ரூபமான கர்மாவனால வந்தது. அந்த கர்ம பலத்தை சுகமா பார்த்து உட்காந்துருக்கு. அதனால அத்தை சென்று அந்த சரீரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும், அங்கே வாழும் அப்படின்னு சொல்லிடுத்து. அப்பதான் எச்சேற்பட்ட யோகிதன் அவருக்கு சிஷ்யரா போய் கண்ணன் திருத்தம் பண்ணின. அத மாதிரி நம்மாழ்வாருடைய அனைத்து போரையும் வெள்ள கொண்டு வந்தவர் முதலகவிகள் பாகவத காஷ்டைதான். மாயன் நிற்க அப்படின்னு சொல்றோ இன்பத்தில் இறங்கியதில் இகழும் பேட்டு அப்படின்னு சொல்லி வரிசையும் பேட்டு அப்படின்னு வரிசையா சொல்லி மாயன் நிற்க அன்பர்க்கே அவதரிக்கும் மாயன் நிற்க அருமலைகள் தமிழ் செய்தான் தாரையை கொண்டு துன்பற்ற முதலகவி தோன்ற காக்கும் சொல்வழியே நல்வழிகள் துணை சொல்லுவார்களே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அதனால பாருங்க பாகவத காஷ்டைய மதுரைகள் காமிச்சார். நம்ம ரெண்டுத்தையும் காமிச்சுட்டு போயிட்டார். இதுதான் பலன். பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல சுவாமி தேசியம் முழுக்க முழுக்க அற்புதமா சாய்க்கிறார். பெருமாள் பதிந்தும் சேவிக்கிறது, அதன் பிறகு பரஸ்பரம் சேவிக்கிறது. பாகவதார் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவை சொன்னதுனால எப்பொழுதும் நாம எல்லாம் என்ன மறக்கும் அப்படின்னா அடியேன் தாசன் தான் சொல்லிட்டு போகணும். சேவேஷ்டா தான் இது லட்சணம். இது எப்பொழுதும் கோஷ்டிபுரம் சுவாமி வீதியில எழுந்துள்ள வேணாம், எழுந்துள்ளது எப்பொழுதும் கையை கூப்பிட்டே எழுந்துள்ள வேணாம் சுவாமி, எப்பொழுதும் மந்த மந்தஸ்மிதமா எழுந்துள்ள வேணாம், புன்னகையோட திருச்ச முகத்தோடு எழுந்துள்ள வேணாம். கையை கூப்பாம கையை அப்படி வீசி வீசி நடந்து போயிட்டாக்கா யாராவது எவ்வளவு துவர் பத்தியா கை ஆட்டு போறான் பாரு அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு பயமா. அது மாதிரி திருச்ச முகமா மூஞ்சி சில்லுன்னு சிறு சிறுன்னு வச்சுன்னு போனாக்கா அவளுக்குலாம் மூஞ்சி எப்படி வச்சுன்னு போறது பாரு. இது நம்ம அறியாமலும் பாவகோன் பண்றோமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அத மாதிரி பண்ணவே கூடாது. அது பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த பாகவதால் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்து காமிச்சவர் கோட்டியவரது சுவாமி. அந்த சுவாமி எப்பொழுதும் சௌமியமூர்த்தி, திருக்கோட்டியூர் திருமாவளுக்கு திருநாமம் சௌமிய நாராயணன், அதே திருநாமம் தான் கோட்டியவரம் சுவாமிக்கும் திருநாமமே. அதனாலேயே அவர் சொல்லுவார் அன்னத்தமூர்த்தியா இருந்திருக்கிற சுவாமி, அவன் சௌமிய நாராயணன் எம்பெருமான், அவன் எப்பொழுதும் மந்தஸ்மிதனாக எல்லார்கிட்டையும் பிரியமா எழுந்துள்ளிருக்கான். அந்த மாதிரி இந்த மகானும் சௌன்யமூர்த்தியா இருந்துள்ளிருக்கார் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரியாக ஒரு ஆச்சாரியால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து காமிச்சார். நம்ம அழ்வார்த்தையே போட்டு காமிச்சார், அதையே இந்த சுவாமியும் பண்ணி காமிச்சார். யாரு மதுரவர்கள் சுவாமி நேசிக்கணும் இதையே பணமா சொல்றது. பணம் இதான் பெருமாள் சேவிக்கிறதுக்காக என்ன நமக்கு பணம்? தேசாயுஷ்யபி செய்தி தம்பதியா தீக்ஷாம் தீக்ஷாமைகள் நீதி இருக்கிற ஆயுதத்துல கூட எப்போ எம்பெருமான் நம்ம வந்து திருவள்ள குத்துவான், எப்ப வந்து நான் அவனை சேவித்தேன், எப்ப அவன் திருவடியை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கணும். அது அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கணும், அதையே லயிக்கணும். இவருக்கு லோகத்துல இதுவே சிந்தனையே கிடையாது நம்ம வாழ்க்கை. அந்த மாதிரி சுவாமி ஏசுகிறக்கும் லோக இச்சையில எதுவுமே கிடையாது. சுவாமிக்கு ரொம்ப வயசானவன்னதான் திருக்குமார் அவதரிச்சேன்னு சொல்லுவார். அதுவும் வரதர் நியமனம், தேவப்பெருமாள் நியமனத்துலதான் குழந்தை பிறந்தது. அது ஏன்னா சுவாமி வந்து பரம வைராக்கியத்தோடு எழுந்திருந்தார். அவருக்கு முழுக்க முழுக்க நெல்விஷ்டம் எது சார்ந்த பௌம வசசாம் ஆவர்த்தி பெரிய யௌவனம் எங்களை சொல்றோம். ஆவர்த்திகள் ஆவர்த்தின்றதை பார்க்கணும். யௌவனம் லோகத்துல யௌவனம் எப்படி கழிப்பா? அவாவா தன்னுடைய ஸ்திரீகளோட தன்னுடைய கிருஹிணியோட கழிப்பா? இவர் சொல்ற நான் கூட நிறைய ஸ்திரீகளோட கழிப்பேன். எந்த ஸ்திரீகள் தெரியுமா? எது சார்வபௌம வசசாம் ஆவர்த்தி பிகி ஆவர்த்தி சப்தம் திரணி பெண்பால் சப்தமா போடுவே பல ஆவர்த்திகள் தன்னதானே சொல்லிக்கிறார் ஒழியோ. நான் வந்து திரும்சத்வாரம் சாரி இயக்க பாஷ்யா அப்படிங்கிற சங்கல்ப சொல்லுவதை 30 வாட்டி சீவாஷத்தை நான் கலட்சேபம் சொன்னேன். அண்ணங்கராச்சார் எழுதுற ராமாவணி சென்ற பத்திரிகையில சங்கல்ப சூரியோதயம் பண்ணச்ச 30 வாட்டி காலக்ஷேபம்னாக்கா அதுக்கப்புறம் எத்தனை சிறுசூத்திகள் தேசிக்கு அனுமதிச்சிருக்க? அப்ப எத்தனை நூறு பண்றது சாதிச்சிருக்கலாம் சுவாமி? எங்க ஐயாவா சுவாமி 5ஆம் மாசம் சீவாஷியம் அடியனு முடிச்சார். தேவநாதாச்சாரி இன்னும் சீக்கிரம் முடிச்சார். என்எஸ்ஆர் சுவாமிக்கு 72 நாள் முடிச்சுட்டார். சீவாஷி முழுக்க 72 நாள் காலக்ஷேபம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 7 மணிக்கு ஆரம்பிச்சாக்கா 8, 9, 10, 11, 12 காலக்ஷேபம் 5 மணி நேரம். 5 மணி நேரத்துல ஒரு 8 அதிகரணம் 10 அதிகரணம் கிடுகிடுன்னு ஆயிடும் சுவாமி. அதாவது சொல்றவரும் மகா பிராஜ்யன், கேட்கிறவரும் மகா பிராஜ்யார். நாங்கதான் கடைசி செட்டு, அதனால எங்களுக்கு எல்லாம் 5.5 மாசம் ஆச்சு. அவளுக்கு எல்லாம் 72 நாள் 75 நாள் என்ன சார் சாச்சிருக்கேன். அவரு கத்தால ஆகும் சாயங்காலம் வச்சுதான் சொல்லுவாரு. 72 நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு காலக்ஷேபம். தேவநாதாச்சாரிக்கு 3 மாசம் 4 மாசம் முடிஞ்சு போச்சு. சாணிபாடி தேவநாதாச்சாரிக்கலாம் எங்களுக்கு எல்லாம் 5.5 மாசம் ஆச்சு. ஏன்னா அப்ப வயோதிகமா போயிடுச்சு சுவாமிக்கு. எங்களுக்கும் கிரகண சக்தி கிடையாது, சின்ன பசங்க ஒண்ணும் தெரியாது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கிளந்தமாயிடுச்சு. அந்த மாதிரி இந்த காலத்திலேயே அப்படின்னா சுவாமி தேசிகன் எப்படி சாதிச்சிருப்ப? எவ்வளவு வேகம் இருந்திருப்போம்? அப்ப இருக்கிற எப்படி ஞானிகள் இருந்திருப்பா? எவ்வளவு சுலபமா கிரகிச்சிருப்பா? ராமானுஜன் பத்திரிகைகளை எழுதுறாச்சார் அப்பவே 30 வாட்டி ஆவர்த்தின்னாக்கா அதுக்கப்புறம் எத்தனை சீர்சூக்திகள், எத்தனை வாட்டி காலட்சேபம் சாதிச்சிருப்போம் சுவாமி தேசிகன்? அதையே அவன் ஜீவனம் போயிடுத்து அவர்த்தி பெரிய யௌவனம் அப்படிங்கிற அவருடைய ஜென்மெல்லாம் அப்படி போச்சு. இவருக்கோ நம்மாழ்வாருக்கோ மாரணா போயிட்டதுனால எப்பொழுதும் எம்பெருமான நினைச்சுட்டே இருக்க. ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, முதல் பத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சாய்க்கிறார் நம்மாழ்வார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? திருவழியாதவர் சொல்றார், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படின்னு. எப்ப நான் உன்ன வந்து நினைச்சுட்டு இருக்கணும்னாக்கா நீ என்ன நினைக்கணும், நான் நினைக்கணும் அப்படின்னு நீ சங்கல்பிக்கணும். என்ன எங்களுடைய பாபங்கள்லாம் அப்படி பண்ணிவிடும், அவரும் மிஸ்டர் சூரி பரஞ்சோதிஷ் மாதிரி அவரும், அதனால அவர் தன்னை குறைச்சிட்டு இருக்கிறார் அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் யோகிகள், அது போகட்டும். ஆனால் இவர்னா நமக்கு எல்லாம் என்னது, எப்போவாது பெருமாள் நினைக்குமா? காத்தாலிருந்து சாயங்காலம் ராஜ படுத்துக்கிற பத்தி எத்தனையோ காரியங்கள், அது ரெண்டோட அஞ்சு நிமிஷம் ஆறு ஆறு நோடு செஞ்சு ஆகணும் அப்படியே போயிடுறோம். அதனால பெருமாள் நினைக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. ஆனா நம்ம சொல்ற என் சொல்லி மறப்பணும் அப்படிங்கிற, என்னால மறக்க முடியலையே, மறக்க முடியல, நான் என்ன சொல்லி மறப்பேன் அவனே. முதல் பதிகத்தை முதல் பதக்கத்துல முதல் பத்துல பத்தாவது பதிகத்துல இந்த பாசனம் வருது, குறுங்குடி நின்ற குறுங்குடி நின்ற திருமண நிலப்படை, அந்த அந்த பதிகத்துல வருது அது. செம்பனையர்களும் திருமண அச்செம்பனைய திகழும் திருமணத்தையே என் சொல்லி மறப்பணும், என்ன சொல்லி நான் மறப்பணவனே, மறக்க முடியலையே. திருப்பேர பெருமாள் வந்தேராம், வந்து நின்றேராம் பெருமாள். இவரோட ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஒவ்வொரு பெருமாள் வந்து என்ன பாடு பாடுன்னு கேட்கிறார், எல்லாருக்கும் உன பாடிட்டேன் கலந்து கிளம்புன்ற. திருப்பேர பெருமாள் வந்தேராம், வந்து நின்று முன்ன உன பாடியாச்சு போப்பா அப்படிங்கிற அம்மாவோட அவர் சொல்றாரு, பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், நான் வர மாட்டேன் உங்கள்ட்டதான் இருப்பேன் நான் அப்படின்னு உட்கார்ந்து கேட்கலாம். எப்படிப்பட்ட மாறன் நம்மாழ்வார், அதாவது லோக சுவாவத்துக்கெல்லாம் நீ மாறி போய் உட்காந்துருக்க, பெருமாள் அவரால் மறக்க முடியலையா, நீ போயே அப்படின்னு பெருமாள் சொல்ற. ஆனா பெருமாளுக்கு நம்மாழ்வார்க்கு எவ்வளவு ஆசை, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு நெஞ்சில் வந்து உட்கார்ந்துட்டானு, நெஞ்சு நிறைய புகுந்தான், முழுக்க போய் வியாபிச்சு தேறான் பெருமாள். அப்படின்னாக்க அந்த பெருமாளுக்கு இந்த பக்தன் எவ்வளவு ஆசை, இந்த பக்தன் எப்படி நம்மாழ்வார் எப்படி எப்படி இருந்து இருக்க அந்த பெருமாள் கிட்ட, அதனாலதான் இவர் அவையவியா இருந்து இருக்க. இதுதான் பலன், பெருமாளை தெரிவிக்கிறதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும் பாகவதாருக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதும் இதுதான் முக்கியமானது. இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுன்றது அர்த்த பஞ்சகத்துல நாலாவதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு கடைசியில பிராப்தி விரோதிச்ச, பிராப்தி விரோதி நிறைய சொல்லிட்டு போலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் சொல்லலாம். அவகாசம் இல்லாததுனாலதான் அடியனுக்கும் ஞான சொல்லியோ, அதனால இங்க வந்து பிராப்தி விரோதி, பிராப்தி விரோதியில அர்த்த பஞ்சகாதிகாரத்தை சுவாமி சாய்க்கிறார். ஒரே ஒரு வரிதான் சுவாமி சாய்க்கிறது, கடைசியில முடிக்கிறார், 32 அடி துறவு தப்புவார், ஓராமடியிலே விழுந்ததோடு 31 அடியிலே விழுந்ததோடு வாசி இல்லையிலே அப்படிங்கிறார். 32 அடி கிணறு ஒண்ணு இருக்குது, அதை தாண்ட ஆரம்பிக்கிறான் ஒருத்தன், அதுல முதல் அடியிலே ஒருத்தன் முழுங்கிவிட்டான், இன்னொருத்தன் 31 அடி வந்துட்டான், 32 அடி அதை பிடிச்சி கரையை பிடிச்சி ஏறணும், 31 அடியில அவனுக்கு வந்துட்டான். இப்போ முதலடியில விழுந்தவனுக்கும் 31 அடியில விழுந்தவனுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் வந்தானே மோட்சத்தை அடைவன் இல்லையே ரெண்டு பேருமே, அதனால என்ன பிரயோஜனம் அது? அதனால விரோதி வர்க்கத்தை ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கோங்க, ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்கோங்க. முதல் முதல்ல அழ்வார் சொல்றது இந்திரிய நிகிரகம் பண்ணிடுங்கோ, பெருமாள் கீதையில அதான் உபதேசிச்சான், ஒவ்வொரு இடத்துல அதுதான் சொல்றது. எடுத்த உடனே இந்திரியங்கள் எல்லாம் முரட்டு குதிரைகள் அப்படின்றது, இந்த முரட்டு குதிரையை அடக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த குதிரையை அடக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு மனசுங்கிற கடிவாளம் இருக்கணும், மன பிரகிரகமே வச்ச அப்படின்னு, அந்த கடிவாளத்தை பிடிச்சிருந்தான் குதிரைக்கு குதிரையை வந்து எடுத்து அடக்கணும். அதனால மனசாகிற கடிவாளத்தை பிடிச்சிருந்து குதிரைகளாகிற இந்திரியங்களை அடக்கிடுங்கோ, அப்படி அடிச்சிட்டீங்கன்னாக்க நீங்க படிப்படியா ஜெயிச்சு விடலாம். அதனால நம்மளால என்ன பண்ணாக்க இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும், அதை அடைச்சுட்டா போறது. அந்த இந்திரியங்களை அடக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க அகம் அகம்ன்றத விடணும், மமதை அப்படிங்கறத ரெண்டுத்தையும் ஒத்துடணும், நான் அப்படிங்கிற நான் அப்படின்ற பரியந்தம் அகம் இருக்கிற பரியந்தம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அந்த நான் போச்சுனாக்க மமத்தையும் போயிடும். இதனாலதான் கீதையில சொல்லச்சே, இவரு நீ கர்த்தா நீ நினைச்சுக்காத, எந்த கர்த்தா அனுஷ்டித்தாலும் நான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்காத. எம்பெருமான் என்னுடைய பாபங்களை கொண்டு என்னுடைய குணங்கள் சத்தோஷ சமசிருக்கு அதுல அதை கொண்டு எம்பெருமான் வந்து எங்களை ஆட்டி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கோ. நீ பண்றதா நினைச்சுக்காத, நான் தான் கர்த்தான்னு நினைச்சேன் உனக்கு அகங்காரம் வந்து அந்த அகங்காரம் கூடாது. அதே மாதிரி சொல்றது கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா படையேஷுகதாச்சனே, கர்மண்யேவ அதிகாரஸ்தே, கர்மாவுடைய கடமையில தான் உனக்கு அதிகாரம், மா படையேஷு, பலத்துல உனக்கு வந்து அதிகாரமே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த பலம் நீ சொன்னா உனக்கு மமக்காரம் வந்துடும், மமத்தை வந்துடும், மமத்தை வந்துருச்சுனாக்க உன்னால நிக்க முடியாது. மமதை வந்துருச்சுனாக்க உன்னால நிக்க முடியாது, கீழே வந்துருவணி. அகங்காரமும் மமதையும் இருக்கிற பரியந்தம் உன்னால ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. சுவாமி உதாகிக்கிறார், ராஜ்யே கிரந்தி அதித்வாம்ச மமத்வாகேத அகம் பாண மகாபாண மத மத்த நமாதிருஷா. அங்க பாருங்க, இந்த அவித்வாம்சுகள், இந்த அவித்வான்கள், ஞானம் பெற்றவாள் ராஜ்யத்துல போய் விழுந்து நிக்கிறாவா, அதை பிடிச்சுண்டு ஆசைப்பட்டு. ஏன் என்னுடைய ராஜ்யம், அதாவது என்னுடைய சொத்து, என் ஐஸ்வர்யம், என் குடும்பம், என் பணம், என் நலம், இப்படி சிந்தனை, என் என் என் என்னுடைய என்னுடைய போறாவா. இந்த மமத்தை இருக்கிற பரியந்தமும் அகம்பானம் மகாபானம், அது அகம்ங்கிறது ஒரு பானம், ஒரு குடி, மது, போதை. அந்த போதை ஏறெடுத்தோம்னா மமதைங்கிற போதையை ஏறெடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவனால எதுவுமே ஜெயிக்க முடியாது, கீழே வந்துருவான். போதை ஏறணுவா என்ன ஆகுவா, மயங்கி போய் கீழே தானே விடுவா. அஞ்ஞானம் வந்து அப்படி தள்ளி விட்டுடும், அதனால அதை நம்ம அட்டிக்காதீங்கோ, அது கூடாது. இந்த அகம்பானமும் மகாபானமும் வந்து போயிடுத்துனாக்க நமக்கு எல்லாம் சரியா போயிடும். அதனால அகந்தைய ஒட்டுடுங்கோ, மமதையை ஒட்டுடுங்கோ. அதுவார் சொல்ற ரெண்டாம் பதிகத்துல, முதல் பத்துல ரெண்டாம் பதிகத்துல, நீர் நிமுதன்றவை வேர் முதல் மாய்த்து இறைசேன் மென் உயிர்க்கு அதனே நிறையில்லேன். நீ நுமது, நான் எனதுன்னு சொல்ல இஷ்டம் இல்லையா அவருக்கு, நீர் நுமது அப்படிங்கிற நீர், நீ அகங்காரம், நுமது உன்னுடையது, அது மமகாரம், இத ரெண்டுத்தையும் விட்டுடுங்கோ. வேர் முதல் மாய்த்து கொஞ்சம் கூட நீக்க கூடாது, கொஞ்சம் கூட விடக்கூடாது. பொறுத்தாழ்வான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறோமா, இருக்கு புத்திர கிளம்பின் இருக்க, தேவைகளோட வனாந்தர பகுதி நடந்து போயிட்டு இருக்க, போற சமயத்துல அவர் நினைச்சாருனாக்க பொன் பல்லக்கிலேயே போகலாம், ஆனா நடந்து போயிட்டு இருக்க, எழுந்து வலிச்ச தேவைகள் வந்து சொன்னாலாம் பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு. உடனே கிட்டவா அப்படின்னு விட்டு மடிய தடவை பார்த்த, பார்த்தாக்கா அதுல சொன்ன கிண்ணி ஒண்ணு வந்துடும், அதை தூக்கி கிடைச்சு போயிடும். தூக்கி கிடைச்சிட்டு மடியில கிணவு தானே பயம் இருக்கும், இப்ப பயம் போச்சா, இது எதுக்கு எடுத்துன்னு வந்தேன்னுட்டு, மித்தபடி நீங்க பாலில் குங்குமம் பூ குளிச்சு சாப்பிடுவீங்களே அதுக்கோசரம் எடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு, அடிப்போடி அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவன். மடியில கனம் இல்ல, பயம் இல்ல, வழியில சந்தோஷமா எழுந்துருந்தேன் நான் பொறுத்தாழ்வான். ஏன்னா இந்த மாதிரி பணம் எல்லாம் இருக்கிற பரியந்தம் நஸ்வரமான பணம், நம்ம சேர்த்து வச்சாலும் நம்ம விட்டு போயிடும் அது, ஏன்னா நம்ம போய்ச்ச கூட வரப்போறது, அது மாதிரி நம்ம செலவழிச்சுனாலும் போயிடும். அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், ஆர்ஜிதா ஆர்ஜிதானாம் ரக்ஷணே நாசே துக்கம் ஜெயே துக்கம் கிமர்த்தம் துக்க பாஜனம். ஒரு கவி கேட்கிறான், இந்த சோகத்தை அவன் சம்பவம் வாங்கிட்டான், இதான் சுவாரஸ்யம். அதாவது அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆர்ஜிதானாம் ரக்ஷணே சம்பாதிச்சுன்னு வந்தா ரட்சிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கு, நாசே துக்கம் யாராவது திருடின் போயிட்டா கஷ்டமா இருக்கு, ஏயே துக்கம் செலவழிச்சாலும் துக்கமா இருக்கு, கிமர்த்தம் துக்க பாஜனம், எதுக்கு இந்த துக்கமான ஐஸ்வர்யத்துக்கு போய் அலையறீங்கோ, இதெல்லாம் தேவையில்லையே. அதனால இந்த நுமது மமத்தை அது வேண்டாமே, நீர் நுமது என்றவை வேர் முதல் மாய்த்து இறைஜெயமின் ஈர்ப்பு அதனே நிறையில்லை, அதுக்கு சமம் உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கிற இங்க தன்னுடைய ஸ்திதியை சொல்லிட்டார், நான் நமதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டார். நான் நுமதம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் பின்னாடி சொல்றாரு, அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்தி அம்ப இருந்தவர் ஒடிசேர் துகளாய் போவர்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துறார்முடி கண்ணன் கழல்கள் நனைமினோம். அடிசேர் முடியினராகி ஒரு சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல அவன் திருவடியில போய் எல்லாரும் காலில் விழுதானோம். அடிசேர் முடியினராக அரசர்கள் தாங்குகிற சாமந்தக ராஜாக்கள் எல்லாம் கப்பம் கட்டுறான் வந்திருக்காளாம். இடிசேர் முரசங்கள் அவன் வரச்சடமன் முரசம் அடிக்கிறாளாம். நம்ம தேவப்பெருமான் நினைச்ச முரசம் அடிப்பா, மோலம் அடிப்பா, வாத்தி அடிப்பா, வேதகோஷம் இருக்கும், சொத்துவாசனம் அத்தியாபக கோஷி பிரம்மாண்டமா இருக்கும், பக்தகோஷம் நல்லா இருக்கும். அது அவனுக்கே இருக்குது. அவன் தேவப்பெருமான், தேவராஜன், ரங்கராஜன். அவனுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கலாம். சாதாரண ஒரு ராஜா அவனுக்கு கப்பன் கட்டுறவாள் என்ன பண்றாருனாக்கா இப்படி எல்லாம் இருக்கா. இடிவேர் முரசங்கள் முற்றத்தையும் இருந்தவர் முத்தத்துல அந்த மாதிரி முரசங்கள்லாம் அடிப்பாளாம். ஆனா காலத்துல என்ன ஆயிடுறது, அது ஒடிசேர் புகழாய் போவார்கள். கொஞ்சம் காலம் ஆயிடுதுன்னா அவளும் கீழே விழுந்துருவா. குருநாயகமாய் ஓர உலகன ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலம் சிறகிய பானையர் அழுவா வைராக்கியத்தில் என்ன அழகா தைக்கிறார். இந்த மாதிரி இருக்காதீங்கோ, இந்திரியங்கள்லாம் ஆசைப்பட்டுதானே நீங்க எல்லாம் இதெல்லாம் ஓடுறீங்கோ, சுகம் சுகம் சுகம் அல்ப சுகத்துக்கு ஓடுறீங்களே, அது தேவையில்லை. அதனால இது வேண்டியது இல்லை. அதனால என்ன தெரியுமா, கடிதேர் துழாமடி கண்ணன் கழகங்கள் நினைவினோம். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொப்பலின் மாய்ந்து மாய்ந்து அப்படிங்கிற வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் சொல்லி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தா வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்கிறீர். ஒரு மழை நம்ம மழை பெய்யும் ரத்தா அப்படியே சொட்டச்சு சாணவத்தெல்லாம் பார்த்தா பார்க்கும் முத்து மாதிரி அழகா இருக்கும். அழகா இருக்கே அப்படின்னு நடந்து நிற்க அவளுக்கு சிதறி போயிடும். அதுதான் நம்ம வாழறதெல்லாம். 30 வருஷம் வாழ்ந்தவன இல்ல, 30 வருஷம் கெட்டவன இல்லைன்னு வா, ஏதாவது இதுவானவன் நகவானவன் இல்ல, எல்லாம் மாறிண்டே இருக்கும். பணம்ன்றது சஞ்சலமானது தானே, அதனால இதெல்லாம் எதுக்கு, இது தேவையில்லை. சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்துக்கு இருக்கிறார் வந்து, இது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நவீன சக்கரவர்த்தி, அரிஷ சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, எத்தனை சக்கரவர்த்திகள், இத்தனை சக்கரவர்த்திகள்லாம் இருக்காளே, எத்தனை இன்னைக்கு எங்க போனா வாழலாம். மகாபலான் மகாவீரியான் அனந்த தன சஞ்சயான கதான் காலே நமகதா கதா சேஷான் நராதிபான். மகாபலான் மகாவீரியான், பலம் இருக்கு, வீரியம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, நிறைய பணத்தை சேர்த்து வச்சா அவன்லாம் இப்ப எங்க. கதான் காலேன மகதா, எவ்வளவு பெரிய காலம், பெரிய காலம். காலம்ன்றது அனந்தம், காலம் நம்ம சித்தாந்த விபு. அதனால காலத்துல எல்லாம் அடிச்சுட்டு எடுத்து இப்ப என்ன ஆச்சு, கதாசேஷம் கதையில ஒன்றுதான் படிச்சுட்டு இருக்கோம் நாமும். அவன்லாம் இருந்த இடம் எங்க, இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி பதவியில் இருக்கிறவர்கள் தான் ஆடவும் ஆடலாம். பதவி முடிஞ்சிருக்குனாக்கா கேட்பா இருக்க மாட்டா, நாதி இல்லாம பெடுவா. அதனால இதெல்லாம் அல்பமான விஷயங்கள். அதனால இதை நினைச்சுட்டு இருங்கோ, ராஜ்யத்தெல்லாம் விழுந்துடாதீங்கோ. இந்த ராஜ்யத்தெல்லாம் விழுந்துட்டீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களோ. சுவாமி எல்லா இடத்துலயும் சாய்க்கிறார் தேசிகன். எங்க பார்த்தாலும் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு, மனுஷாரை பத்தி சொல்லிக்கிட்டு, நம்மளுக்கு உபதேசிக்கிட்டு, எல்லா இடத்துலயும் சுவாமி தேசியம் இப்படி சாய்ச்சுட்டே போயிட்டு இருக்க. இந்த மாதிரியாக யாரும் இது மாதிரி விழுந்துடாதீங்கோ, பணத்துல விழுந்துடாதீங்கோ. வைராக்கிய பஞ்சகம் ஒண்ணு போறோம், வைராக்கிய பஞ்சகம் ஒண்ணு போறோம். சுவாமி தேசியம் சாய்க்கிறதுல இவர் அதையே சொன்னார். நம்மாழ்வார் சாய்ச்சது தான் அங்க சொல்ற வைராக்கிய பஞ்சகத்துல, சோனி கோஷ சோனி கோண சதாம்ச பாலன கலான் துர்வார கர்வான சுப்ய சுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன வன்யாமகே தேவம் சேதத்துமேவ நிச்சுனமகே யோசோ தயாரஸ்புரா தானா முஷ்டி முட்டே குசேல முனையே பத்தேத்ம விசேஷதாம். என்ன அழகை, என்ன ராஜ்ய வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் வான் கூட்டர் வித்யாரண்யர் அதுக்கு வரமாட்டேன். அதுக்கு சொல்றாரு இவர், சோனி கோணம் ஒரு பிரதியில ஒரு நுனி ஒரு ஒரு மூளை, அதுல நூறுல ஒரு பங்கு, அந்த நூறுக்குள்ள ஒரு பங்குல இருக்கக்கூடிய ராஜ்யத்தை ஆழ்ந்த ஒரு ஜமீன்தார் மாதிரி அவன். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல அவங்கிட்ட போய் அவனை பத்தி ஆஹா ஓஹோன்னு அவனை எழுதி பண்றத நான் வந்து மன்னிக்க மாட்டேன், அப்படிப்பட்டதான் எனக்கு தேவையே இல்லை, தன்யான்னு மன்னியாமகே அதவான்னு நாங்க நினைக்க தன்யாலாம் நான் நினைக்க மாட்டோம். அவனை பத்தி எழுதுறதுல வேற என்ன பண்ணுவேன், தேவம் செய்துமே நிச்சயமே பெருமாளதான் சேவிக்கணும்னு ஆசை சொல்றேன். அது எந்த தெய்வம் தெரியுமோ, யோசோ தயாத புறா, முன்னாடி தயாளுவா இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா, தானா முஷ்டி முனையே தானா தானான்னு அவள் இந்த அவளை வந்து ஒரு முஷ்டி கொடுத்தார், அதை எடுத்துட்டார் இவர் முடிச்சு எடுத்துட்டாரு நிறுத்துட்டார், எடுத்து சாத்த விசேல முனையே ரத்தேஷ்ம வித்தேசம், அவர் வந்ததே ஐஸ்வர்யம் வாங்கணும் தான் வந்திருக்காரு, பணம் வாங்கி போனோம் ஆந்தையா கஷ்டப்படுறாளே அப்படின்லாம் வாங்கி போன தான் வந்திருக்காரு அவர் விசேல முனிவர். ஆனா பெருமாளை பார்த்தவொன்னு கேட்கவே தோணல, தாய் எடுத்து அவளை கொடுக்கறதுக்கு தோணல, ஆனா பெருமாளே புரிய என்ன எடுத்து வந்திருக்க அப்படின்னு வாங்கிட்டு ருக்மணி விசிடுறா விசிற விசிற ஐஸ்வர்யம் சேர்ந்து இருக்கு எல்லாம் முடிஞ்சிட்டவுடனே கலைஞர் வந்துட்டாரு இவர், அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிச்சிருந்ததுதான் பெருமாளுக்கு அவங்க பண்ணிட்டார் கட்டி பிடிச்சு விட்டார், பெருமாள் இவரை கட்டி விட்டார் இவர் அவரை கட்டி விட்டார் அவ்வளவுதான். பாத்துக்கு வந்தார் வந்தாக்க குருதேவி கவனம் பெரிய பிரம்மாண்டமான மாளிகை, அவருடைய தேவிகள் ஓடி வந்தாலும் ஓடி வந்து இவரை கட்டிண்டாலும் எல்லாரும் நினைச்சாலும் பணம் துர்சன் கட்டின்டான்ட்டு எப்பொழுதான் கட்டின்றா இருபத்தேழு குழந்தைகள், ஆனா அவர் கட்டின்றது எதுக்கு தெரியுமா, என் பெருமாள் என்னுடைய பக்தா இவர், நமக்கு பெருமாள் கிருஷ்ணன் அவனை நான் கட்டிக்க முடியாதே, அவனை கட்டின்ற குசையில வந்த இரவியோ அந்த ஸ்பருஷம் எனக்கும் வரணுமே அப்படின்னுட்டு அவர் கட்டின்றாரோ அவர் குசையில கட்டின்றாலும் பட்ட மகிழ்ச்சி குசேலரை மகிழ்ச்சி தேவிகள் அந்த மாதிரியாக நானாமுத்தி குசே முசே குசேல முனையே வித்தேசம் வித்தேசம்னு என்ன அர்த்தம், குபேரனுக்கு பேரு அவனுக்கு சமமா இவன் ஆயிக்கிட்டாரு குசேலர் ஏழையும் அந்த மாதிரி பண்ணாரு அவரை தான் நான் செய்வேன் இவர் சொல்லி கொடுத்த சம்மாழ்வார் கடிதே கண்ணன்படி கண்ணன் கண்ணனை நீ நினைங்கோ அப்படின்னாரு அவர் அப்படின்னுட்டு அவர் சொல்லி கொடுத்த இவர் நான் நினைச்சு காமிக்கிறேன் சுவாமி தேசிங்கர் எங்க ஓரத்தொகுதர் கிருஷ்ணமூர்த்தி தொகுதர் இருந்தார் அவர் எங்கிட்ட பேசிட்டு இருப்பார் இந்த வைராக்கிய புஞ்ச சோகம் நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெலுங்கு தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு சம்ஸ்கிருத விசேஷம் விட்டேன் அப்ப அவர் கேள்வி வசிக்கிற அந்த தயா இந்த இதுல வைராக்கிய புஞ்சத்துல மூணாவது ஸ்லோகம் ஞாபகம் அதுல அவர் வரும் திருணமபி பயம் பாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா பரிமளம் யாச்சா மகேன மகேஸ்வரன் இதுதான் நாங்க திருணத்தை கூட எங்க வாக்குனாலும் கேட்க மாட்டோம் அது சொல்ற சுவாமி அதுக்கு தன்னுடைய வாக்குக்கு ஒரு விசேஷங்கள் போடுற அடைமொழிகள் அது என்ன பாருங்க திருணமாப்பி வயம் அது போட்டோம் நாங்கள் உள்ள கூட யாச்சான்னா யாச்சாமே சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிகா சாயங்காலத்துல மல்லிப்பூ இருக்கோ அது அழகா பூக்கும் அதுவும் ஜாதி மல்லி ரொம்ப அழகா பூக்கும் பூக்கிற சமயத்துல அதனுடைய வாசனை எப்படி இருக்கும் ரொம்ப கமகமகமான வரும் அது அது எப்படி என்ன பரிமள முச்சா தன் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிக்கா பரிமள முச்சா அதனுடைய வாசனை வருது எவ்வளவு வாசனை விடும் அது அந்த புட்பத்திலிருந்து எவ்வளவு வாசனை வருது கமகமகமான்னு அந்த மாதிரி வாசனையோட கூடின வாக்கு எங்களுடைய வாக்கு ஏன் அப்படின்னா நாங்க எங்களுடைய வாக்கு இருக்கு பெருமாளை தவிர்த்து வேற எதையும் பாட மாட்டோம் எங்க நாக்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கின்றமே அந்த வாயினால் பாடுறதுன்றது வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான் அதனால ஜிக்வே கீர்த்தைய அதை நாங்க பாடணும் நாங்க பாடினதுனால எங்க வாக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்க ரொம்ப வாசனையான வாக்கு அந்த வாசனை எப்படிப்பட்டதுனாக்க சாயங்காலத்துல பூக்கிற ஜாதி மல்லியினுடைய வாசனை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாசனையோட கூடினது அதை கேட்டுட்டு அவர் கண்ணு ஜனம் உங்க ஆச்சாரியருக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் பாருங்க தன்னுடைய பெருமாளை பத்தி தான் பாடுறதுனால அந்த நாக்குக்கு எப்பேற்பட்ட வாசனை என்ன பெருமாளை பாடினாக்க உடம்புமே சுத்தமாயிடுமே எப்பரே புண்டரீகாட்சம் சப சக பாஹ்யாபியர்தர ஸ்ருதி பாஹ்ய அபியந்தர ஸ்ருதி வெளியில உள்ளுக்குள்ள எவனொருத்தன் புண்டரீகாட்சன் அவனை எந்திரமான நினைப்பானோ அவனுக்கு வெளியிலையும் உள்ளேயும் அவன் எப்போதும் சுத்தமாயிடுறான், சுத்தமாயிடுறான். அப்படி சுத்தமாயிட்டான்னாக்க அவன் எல்லாம் சரியா போயிடுவான். அதனால அடமாரி இருக்கணும், அதனால அகந்தையோ மமத்தையோ எதுவும் வரக்கூடாது. இந்த அகந்த மமத்தை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், இந்திரியங்களை நிகிரகம் பண்ணிடுங்கோ. இந்திரியங்கள் தான் நம்மளை படுத்தி எடுக்கிறது. நிறைய பாசுரங்கள்ல ஐவருக்குமைக்கும் சிற்றின்பம் எல்லாம் வரிசையா வருது. நம்மளா நிறைய சாய்க்கிறார், ஏழாம் பத்திரம் சாய்க்கிறார், வந்து அஞ்சாம் பத்திரம் சாய்க்கிறவர்களுக்கு நிறைய பத்திரிகள் எல்லா இடத்துலையும் சொல்றது. எல்லா இடத்துலயுமே இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, எப்படி எல்லாம் தன்னை படுத்துறது அப்படின்னு நிறைய இடத்துல சாட்சியம் இருக்க சுவாமி நம்மாழ்வார். அதை வச்சுட்டே தேசிகன், அதாவது விரோதி வர்க்கங்கள், இந்த விரோதி வர்க்கத்துல எல்லாரும் ஒத்திண்ட விரோதி வர்க்கம் பாகவத பிரச்சாரம் கூடாது. பாகவத பிரச்சாரம் விருந்துருச்சுனாக்க அது விரோதி வர்க்கம், பேசவே கூடாது அப்படின்னு பெரியவாட்ட தேவிச்சிருங்கோ, பேசாதீங்க. பேசுனீங்கன்னாக்க எப்படி அபிசாரங்கள்லாம் நமக்கு படுவோம் தெரியாது. பேசவே பேசக்கூடாது, நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிச்சு பேசினோதானே நமக்கு கெடுதல் வரும். ஒரு பகவதால பார்த்து சேவிச்சு கைகூப்பு நின்றுட்டு அவளும் கைகூப்பு நிக்கட்டும். இப்படி கைகூப்பு நின்றாலே போருமா, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா பாஷனும் முடிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாக்க அது கெடுதல் வந்துடும். நம்மளால ரெண்டு பதிகத்துல போட்டேன் பாகவத சேதத்தை. எல்லா ஆச்சாரியாலும் பண்ற எல்லா ஆழ்வார்களுமே பாகவத சேதத்தை காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால பாகவத சேதத்துன்றது பிரதானமானது. அதனால பிரம்மா சரிசாரம் படக்கூடாது. சூத்திரகாரர் மூணாவது அத்தியாயத்தில் கடைசியில முடிகிறார், ஏன் முக்தி பல அணியமகா அப்படிங்கிறார். முக்தியை கொடுக்கக்கூடிய வித்தியை இருக்கே அது எப்ப சித்திக்கும் தெரியுமோ, பிரம்மஜ விசாரம் படம் வந்தாலும் சித்திக்கும். பிரம்மஜ விசாரம் பட்டுட்டான்னாக்க அதுக்கு அபராதம் பிரார்த்திக்கணும். அபராத கிரமணம் பிரார்த்திச்சிருந்தாதான் அது எந்த பாகவதம் கிட்ட நாம அபிசாரப்பட்டமோ அவர்கிட்ட போய் நாம அபராதம் பிரார்த்திக்கணும். பெருமாள் பட்டுனாலும் ஒத்துக்க மாட்டேன், எல்லாருக்கும் அபரேஷன் பாக்கியானு தெரியும். அதனால அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னாக்க நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னாக்க ரொம்ப அவகாசாயிட்டே இருக்கு. உள்ள முறை செயல் உள்ளவை மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். உள்ளம் உரை செயல் இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. எதை நினைக்கிறோமோ அதுதான் பேசணும், எதை பேசணுமோ அதுதான் செய்யணும். அதனால மூணுத்தையும் உள்ளவை மூன்றையும் உள்ளிக்கெடுத்து சரியா நல்லா பண்ணிடுங்கோ. இந்த ஒண்ணுத்தையும் உரிமையமா அக்கிடுங்கோ. மனத்தியக்கம் வசத்தியக்கம் கர்மநியக்கம் மகாத்மனாம். மகான்கள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா, ஒரே மாதிரி நினைப்பா, ஒரே மாதிரி பேசுவா, ஒரே மாதிரி நடந்துப்பா. இதுதான் மகான்கள். துராத்மாக்கள்லாம் பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். அது இருக்கக்கூடாது. சுவாமி தேசியம் அதை சாய்க்கிறார். உபயுக்தேஷு வைஷத்யம் திரவர்க்க நிரபேட்சதா கரணத்திரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயம். சௌக்கியத்துக்கு மருந்து என்ன தெரியுமா, உபயுக்தேடு வைசத்தியம். நிறைய படிக்க வேண்டாம், இவைகள்லாம் சுமையான கல்விகள் அப்படிங்கிற சுவாமி. சுமையான கல்விகள் இவைகள்லாம். அதனால அதை படிக்க அதெல்லாம் போகவே நீங்க வேற என்ன பண்ணணும் அப்படின்னு, உபயுக்தேஷு வைசத்தியம் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுல உங்களுக்கு வைசத்தியம் இருக்கட்டும். அதான் விசலமான ஞானம், ஆத்ம தத்துவம். நம்ம நம்ம சுரூபம் என்ன, இந்த அர்த்த பஞ்சகம் சொன்னமே இந்த அர்த்த பஞ்சக சுரூப சுபாவங்கள்லாம் தெரிஞ்சுட்டோம். அதை தெரிஞ்சு விட்டா போறோம் நாமும் ஒரு உபயோக்தி அது சரியா போயிடும். திருவர்க்க நிரபேட்சதா அல்பமான விஷயங்கள்லாம் ஆசைப்படாதீங்கோ. தர்மம் அர்த்தம் காமம் மூணு வேண்டாம். கரணத்திரைய சாரூபியம் இதான் இப்ப உள்ளவர் சொன்னது. கரணத்திரைய சாரூபியம் மூணு இந்திரியங்கள், மூணு இந்திரியங்களையும் மனசுன்ற இந்திரியம், அது மாதிரி வாக்குங்கிற இந்திரியம், அது மாதிரி உடம்பும் ஒண்ணும், இந்த மூணுத்தையும் ஒரே இதுவாக்கிறது. சாரூபியம் ஒரே ரூபத்தோடு இருக்கணும். கரணத்திரைய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம், இதுதான் சுகமா இருக்கிறதுக்கு மருந்து. இதை இருந்துருங்கோ அப்படிங்கிற இந்த மாதிரி நாம இருந்தோம்னா தான் நமக்கு என்ன என்ன நல்லது கிடைக்கணுமோ அது அனைத்தும் கிடைக்கும். இவையெல்லாம் நம்மாழ்வார் சாதித்தது. ஆழ்வார் மீதி இருக்கிற ஆழ்வார்களும் அதை கொண்டுதான் சாதிச்ச. ஆச்சாரியர்கள் சாதிச்சது அதுதான். சுவாமி தேசிகன் அனைத்தையும் ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் சாதிச்சது நம்ம தேசிகன் எல்லாத்தையும். இது அத்தனையும் ரகசிய கிரந்தங்கள் என்ன, சாஸ்திர கிரந்தங்கள் என்ன, எல்லாத்திலையும் அற்புதமா படிச்சுட்டு போயிருக்க. அதனால இவைகள்லாம் கொண்டு நாம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதனால இதுதான் இந்த நம்மாழ்வார் சொன்னதுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் சாத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சமமான எண்ணங்கள், ஒரே எண்ணம். ஏன்னா நம்ம சம்பிரதாயம் சொன்ன மொழியோ ஒரே ஓரான் மொழி வந்த சம்பிரதாய மொழி அது. அதனால ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆச்சாரியனுக்கு. நம்மாழ்வார் திருநட்சத்திரம் எல்லா ஊர்லயும் விமர்சையா பண்ண வேண்டியது. இந்த வருஷம் என்னவோ திருவள்ளுவர் பெருமாளுக்கு ரொம்ப எளிமையா எல்லாரும் பண்ணுவா, அதை நாம சேவிக்க போறோம். ஆத்திர வந்து சேவிக்கிறோமோ, வெள்ள போய் சேவிக்க போறோமோ தெரியாது, ஏதோ ஒன்று நம்ம சேவிக்க போறோம், அப்படி இருக்க போறோம் நாமும். அதனால இந்த நம்மாழ்வாரை பத்தியோ தேசிகனை பத்தியோ இங்க சொல்லப்பட்ட விஷயங்களை பத்தியோ எத்தனை நாழ்வானாலும் சொல்லிட்டு போலாம். இசுக்ஷயா நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷதிக்ஷயார் மதிக்ஷயா நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயார். அவளை பத்தி சொல்றதுக்கு விஷயமா இல்ல, அரியனுக்கு தெரிஞ்சதுன்றது இவ்வளவுதான். இன்னும் எவ்வளவோ பெரியவா எல்லாம் சொல்லுவா, ரொம்ப அவகாசத்தை வாரி அதிகமா எடுத்துட்டேன், ஒரு மணி நேரம் சொல்றோன்றது ரொம்ப நாளை ஆகிப்போச்சு. அதனால அதுக்கு அபராட்சணத்தை பிரார்த்திச்சுட்டு தோஷங்கள் இருந்ததாக்கா குணங்களோட திருஷ்டியினால இதை எல்லாத்தையும் தப்பெல்லாம் க்ஷமிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு அதை நிறுத்திக்கிறேன். கவிராட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.